శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవం ఉపాస్మహే. యో నిత్యమచ్యుత పదాంబుజిమ వ్యామో మదస్తరాణి తృణాయ మే మే అస్మద్గురోర్భగవతో సదైక సిద్ధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుహధ్యానబిధ్వస్తా శేషకల్మషః వస్తుతాముపయాతోహం వ్యామునేయం నమామితం. ఎది చాంట్ పన్నో ఫ 30 నిమిషమా? 31 సెకండ్ చాప్టర్ల 31 చాంటింగ్, అప్పుడు నమ్మ అర్థతా పక్కలాం. స్వధర్మం అపి చావేక్ష్య న వికంపితుం అర్హసి. ధర్మ్యాధి యుద్ధాశ్రేయః అది పిలిచి వర సొల్ర ధర్మ్యాధి యుద్ధాశ్రేయోన్యత్ యుద్ధాశ్రేయోన్యత్ క్షత్రియస్య న విద్యతే. యదృచ్ఛయా చోపపన్నం స్వర్గద్వారం అపావృతం. సుఖిన క్షత్రియా పార్థ లభంతే యుద్ధమీదృశం. అత చేత్వమిమం ధర్మ్యం సంగ్రామం న కరిష్యసి. తత స్వధర్మం కీర్తిం చ హిత్వా పాపమవాప్స్యసి. అకీర్తిం చాపి భూతాని కథయిష్యంతి తే వ్యయా సంభావితస్య చాకీర్తిః. మరణాదతిరిచ్యతే భయాద్రణాదుపరతం. మంస్యంతే త్వాం మహారథాః. చత్వం బహుమతో భూత్వా యాస్యసి లాఘవం. అవాచ్య వాదాంశ్చ బహూన్ వదిష్యంతి తవాహితాః. నిందంతస్తవ సామర్థ్యం. నిందంతస్తవ సామర్థ్యం. அத்தோ துக்கதரம் நு கிம் ஹதோ வா ப்ராப்ஸ்யதி ஸ்வர்கம். தேய சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயௌ. தத்ோ யுத்தாய யுத்யஸ்வ பாபமவாப்ஸ்யசி. ஏஷா தே பீதா சாங்க்யே புத்திர் யோகேத்தி மாம் ஶ்ருணு. கர்மபந்தம் ப்ரஹாஸ்யசி. நேஹாபிக்ரமநாஶோஸ்தி ப்ரத்யவாயோ ந வித்யதே. ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத். ரெண்டாவது அத்தியாயத்தில் இருக்கோம். சாங்கிய யோகமே அதுக்கு பெயர். சாங்கியம்னா ஞானம், புத்தின்னு பெயர். சாங்கியம்னா சாங்கிய மதம் இல்லை. யோகம்னா ஆக்ஷன், கர்மான்னு பெயர். சாங்கியம்னா ஞானம்னு பெயர். கீதைன்றது மோக்ஷ சாஸ்திரம். பேஜ் 95 இந்த புக்ல, 95. மோட்சத்துக்கு என்ன வழின்னு கேட்டா, பொதுவா நம்ம சம்பிரதாயத்துல ரெண்டு வழி சொல்றோம். பக்தி யோகம் ஒண்ணு, பிரபத்தி ஒண்ணு. பக்தி யோகம்ன்றது ஒரு கடினமான பாதை. அதுக்கு ரெண்டு அங்கம் உண்டு, கர்மயோகம் ஞான யோகம்னு. கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணாதான் பக்தி யோகத்துக்கு போக முடியும். இல்ல கர்மயோகத்து மூலமாவே பக்தி யோகத்துக்கு ஒரு ஒரு பாஸ் கிடைக்கிறது, என்ட்ரி பாஸ் கிடைக்கிறது. ப்ரொவைடட் ஞான யோகத்தை கர்மயோகத்துக்கு அங்கமா உள்ளுக்குள்ள அடக்கின்னு பண்ணாது. அது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால ஒரு ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் என்னன்னு கேட்டா பிரபத்தி. பக்தி யோகம் அளவு கஷ்டம் இல்லை, இருந்தாலும் அதுக்கு மகாவிஸ்வாசம் ஒன்று வரும். பிரபத்தியோ பக்தியோ முதல்ல ஞானம் வேணும். ஞானம் இல்லாம இருந்தா அது ரசிக்காது. ஆத்ம ஞானம் வேணும் முதல்ல. நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன, பரமாத்ம ஸ்வரூபம் என்ன, நம்ம எவ்வளவு கீழ இருக்கோம், அவன் எவ்வளவு மேல இருக்கான், அப்படி தெரிஞ்சாதான் முதல்ல பிரபத்தியே பண்ண முடியும். சமம்னு நினைச்சிட்டா பிரபத்தி பண்ண முடியாது. அந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். நம்ம எவ்வளவு கீழ இருக்கோம், எவ்வளவு மேல இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளை காப்பாற்றுவான்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வேணும். அதை கொண்டு சரணாகதி பண்ணச்சு பகவான் சொன்னா, சரி நான் பாத்துக்கானே கொல்லப்படாது அப்படிங்கிறான். அப்ப பிரபந்தாலதான் எப்படி இருக்கணும்னு கேட்டா சந்தோஷமா இருக்கணும். முதல்ல பிரபத்தி பண்ணதுக்கு என்ன அடையாளம் கேட்டா சந்தோஷமா இருக்கிறது தான். ஏன்னா முக்கியமான பாரத்தை கொடுத்தாச்சு. மேற்கொண்டு ஜஸ்ட் ஜேர்னி, அவ்வளவுதான். டிக்கெட் கன்ஃபார்ம்டு, டெஸ்டினேஷன் டைம் எல்லாம் கன்ஃபார்ம்டு. நம்ம போனா எப்ப தெரியாம இருக்கலாம், எல்லாம் நிச்சயம் இருக்கு. டிபார்ச்சர் இல்ல, டிபார்ச்சர் தான் டெஸ்டினேஷனு. அது வரப்போ வரட்டும், நமக்கு என்ன அவசரம் ஒண்ணும் இல்ல வச்சுக்கோ. இங்க இருக்க என்ன இது மாதிரி இங்க இருந்துட்டு போறோம். பட் போற ஜேர்னிய அது சுகமா இருக்கா துக்கமா இருக்கான்னு நம்ம கிட்டதான் இருக்கு. அதுக்கு ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும். பிரபத்தி பண்ணப்புறம் என்ன பண்ணும் கேட்டா ஞானம் சம்பாதிக்கணும். என்ன பாத்தேன்னு பேரு, போற வழிக்கு கட்டு சாப்பாடு. அந்த காலத்துல ஜேர்னி வந்து பிளசண்டா இருக்கணும்னு வச்சுக்கோ. அதாவது சுக்கியமா கஷ்டப்படாம போனோம்னா ஆத்துல இருந்து கட்டி போயிடுவா சாதம் எல்லாத்தையும். போற வழியில எங்கேயாவது குளம் இருக்கும், நதி இருக்கும், உட்காந்து சாப்பிட்டுட்டு போவோம். அப்போ ஒருத்தர் சொன்னார், சுபாஷிதம் தான் உண்மையான பாத்தேயம்னு. வெறும் சாப்பாடுலாம் இல்ல, நல்ல புத்தகங்களை கொண்டு போனா அழகா படிச்சுட்டு போன. ட்ரெயின்ல ஃபிளைட்ல போச்சு, புத்தகத்தை படிச்சுட்டே போனேன். அது மாதிரி பிரபன்னாலுக்கு என்ன வழின்னு கேட்டா, முதல்ல பிரபத்தி பண்ணப்புறமாவது உட்காந்து எல்லாத்தையும். ஒரு காலத்துல காலக்ஷேபம்லாம் ஆகி பூர்த்தியா ஓரளவுக்கு ஞான சம்பாதனம் பண்ணி வைராக்கியம் வந்தப்பதான் இதுவே பண்ணுவான், பரணியாசமே பண்ணுவாளாம். இல்லாட்டி திரும்பி அமைச்சிருவாளாம். ஐஷன் கேட்ட ஆண்டவனுக்கெல்லாம் போனா என்னப்பா உனக்கு பரணியாசம் பண்ணி அப்படியா, சரி ஒரு மாதம் கழிச்சு வந்துவா. அந்த காலத்துல எங்க இருக்கா தெரியாது, சஞ்சாரத்துக்கு போயிட்டா வச்சிருக்கோம். இப்பயாவது வெப்சைட் இருக்கு, அது இருக்கு, பேஸ்புக்ல லைவ் வந்துட்டே இருக்கு. எங்க இருக்காரு, எங்க உட்காந்துருக்காரு, எங்க எழுந்து போறாருல. அந்த காலத்துல அப்படி இல்ல, ஒரு மாசம் கழிச்சுவா, ரெண்டு மாசம் கழிச்சுவா பாக்கலான்வா. அப்ப அவர் திரும்பியும் போய் அவருக்கு மனசு மாறாம இருந்து திருப்பி அதை வயிறாக இருந்து வந்தாதான் பண்ணுவார். இந்த காலத்துல அப்படி இல்ல, இன்னும் ஆச்சாரங்களுக்கு எல்லாம் கருணை ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இப்ப வரா திடீர்னு அப்புறம் வராம போய் என்ன பண்றது, வந்தவனே விடுவானே தெரிஞ்சுட்டு. சரி பரணியாசனத்தை பண்ணி போய் விஷயத்துல பெருமாள் கொடுப்பாருன்னு சொன்னேன். அப்ப பிரபத்தி பண்ணப்புறம் என்ன பண்ணும் கேட்டா, இந்த மாதிரியான சத்விஷயங்கள்லாம் போய் கேட்டு மனசுல வாங்கிட்டு நிம்மதியா இருக்க கத்துக்கணும். வரணும் இல்ல அவ்வளவுதான். ஒருத்தர் கேட்டார், கீதையை மோட்ச சாஸ்திரம்னு சொல்றதுல எதுக்காக அதை போய் நம்ம படிக்கணும் அப்படின்னா, பிரபத்தியோ பண்ணியாச்சு மோட்சமோ கேரண்டி ஆயிருக்கு, அதை பத்தி தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அப்படி இல்ல இங்க இருக்கிறதுக்கே எப்படி சௌக்கியமா இருக்கலாம்னு சொல்லி தருது கீதை. இப்ப இருக்கிற காலத்துக்கு சௌக்கியமா இருக்கணுமோ, நம்ம கஷ்டப்படுவா பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்டு அடுத்த வாரியம் கஷ்டப்படுத்திட்டு அதனை அது தட்டு நிறுத்தலாம் அட்லீஸ்ட். ஏன் எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டார் அவர். சந்தோஷம்னா என்ன தெரியும்னர், எப்படி சுவாமி தெரியும் மக்கள்னா, இல்ல இல்ல தெரியும், வாட் இஸ் ஹாப்பினஸ் வாட் இஸ் சாட்னஸ் எனக்கே தெரியும் அப்படின்னர். இல்ல சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டேன். என்ன இது தெரியாது, ரொம்ப சிம்பிள், அனுகூலமா இருந்தா சந்தோஷம், பிரதிகூலமா இருந்தா துக்கம் அவ்வளவுதானே அப்படின்னா. சரி யாருக்கு அப்படின்னு கேட்டேன். என்ன இப்படி கேட்கிற, நமக்கு தான் அப்படின்னா. சரி நாமனா யாரு அப்படின்னு கேட்டா அவருக்கு புரிஞ்சுட்டாரு, வில்லங்கமா கேள்வி கேட்கறாரு. சரி நீயே சொல்லுவோம் அப்படின்னா, சுவாமி நாமனா யாருன்னு கேட்டா நாமனா சரீரம் நினைச்சுட்டு இருக்கோம். ரொம்ப வெயில் அடிக்கிறது தப்பிக்கிறது தூக்கம் வரல, ஏசி போட்டா ஜம்முன் இருக்கு. அப்ப இந்த ஏசி போட்டது இப்ப எதுக்கு சௌக்கியமா கேட்டா, சரீரத்துல சௌக்கியமா இருக்கு, ஆத்மாவுக்கு சரீரமா கேட்டா சௌக்கியமா கேட்டா அது இல்லை. இல்ல ரொம்ப மழை பெஞ்சிருக்கு, கொஞ்சம் கத கதன வாமா இருந்தா என்ன தோன்றதுனா எல்லாம் சரீரத்துக்கு. அப்ப சுக்கம் துக்கம்லாம் எதுக்கு ஏற்படுதுன்னு கேட்டா, சரீரத்துக்கு ஏற்படுறதை ஒழிய நம்ம உள்ளுக்குள்ள இருக்க நமக்கு இல்ல, அதன் மூலமா நமக்கு அந்த ஒரு பாவம் ஏற்படுறது ஞானத்துக்கு விஷயமா இருக்கு. அப்ப நமக்கு சுக்கம் எது துக்கம் எதுவும் தெரியல. முதல்ல முதல்ல நம்ம யாரும் தெரியல. இன்னொன்னு நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லதா கிட்ட நம்ம தெரியல. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, நம்ம என்ன பண்றோம், உடனே அதுக்கு ஒரு டேக் அட்டாச் பண்றோம், இது ஹாப்பினஸ், இது வந்திருக்கு ஐ அம் ஹாப்பி, இல்ல இது போயிட்டு ஐ அம் சேட், ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றோம் உடனே. இப்ப எப்படி தெரியும் அது நடந்தது ஹாப்பியா இல்ல சந்தோஷத்துக்கா துக்கத்துக்கா, நம்ம தெரியாது. நம்ம தான் முடிவு பண்றோம், இல்ல இல்ல நடந்திருத்து அவ்வளவுதான். எப்பவுமே புரியுற மாதிரி சொன்னாதான் சில விஷயங்கள்லாம் புரியும். அதுக்கு கதை தான் பெஸ்ட். இது இந்த ஜென் பிலாசபில சொல்றேன். ஒரு சைனால ஒரு விவசாயி இருந்தானா, எங்க இருந்தான்னு கேட்டா மலைக்கு மேல இருந்தான். சில பேர் கேட்டுக்கலாம் இருக்கவே, மலைக்கு மேல இருந்தான் விவசாயி. அப்ப ஏதோ ஒரு ஒரு ஒரு அரை ஏக்கர் நிலம் வச்சுக்கோ, அந்த நிலத்துல ஏதோ விவசாயம் பண்ணிட்டு இருந்தான். அதான் சந்தோஷமா இருந்தான், நமக்கு இது கிடைச்சிக்கிறது பெரிய விஷயம், இதுதான் லைஃப் அப்படின்னு இருந்தான். திடீர்னு பெரிய லேண்ட் ஸ்லைடு நிலம் போச்சு. போனேன்னு நினைச்சா துக்கம் அவ்வளவுதான், லைஃப் இஸ் ரூயின் அப்படின்னு நினைச்சான். சுவாமிக்கு பகவானுக்கு மேல கருணை இல்ல, இருந்தது எடுத்துன்னு போயிட்டார் அப்படின்னு ஃபேட்டை பிளேம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். உடனே என்ன கேட்டா, அங்க இருந்தவரெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணா, சரி மேல மலையில இருந்து பிரச்சனை கீழே போலாம் அப்படின்ட்டு கீழே இறங்கி வந்தா வாஸ்ட் லேண்ட் இருக்கு, ஆக்குபையே பண்ணல பிளைன்ஸ்ல, அவ்வளவு இடம் அன்டிஸ்டர்பர்டா இருக்கு. உடனே எல்லாம் கூறு போட்டுடா, எனக்கு 10 ஏக்கரா உனக்கு 10 ஏக்கரான்னு. உடனே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சா அமோகமான விளைச்சல். அப்ப நினைச்சா பழத்தை நினைச்சு பார்த்தான், அந்த அரை ஏக்கராகவே சவுக்கியன்னு இருந்துட்டு இருந்தோம், அது போனே வருத்தப்பட்டோம், அவ்வளவுதான் நினைச்சோம். ஆனா அது போனதுனாலதான் இப்ப இது கிடைச்சது. அப்ப அது நல்லதுதான், நமக்கு நடந்தது நல்லது அப்படின்னா. சரி கதை பெருசு, கொஞ்சமா சொல்லி நிறுத்திடுறேன். அப்புறம் ஒரு குதிரை வருது அவனுக்கு காட்டுல இருந்து, குதிரை வந்தோடனே குதிரை மேல ரொம்ப ஆசையா இருக்கான். உடனே குதிரை காணாம போயிடுறது, குதிரை காணாம போற உடனே திருப்பி வாழ்க்கையே போச்சுன்னு நினைச்சான். ஏன்னா ஆசைப்பட்ட வசதி போயிட்டு வச்சுக்கோ, அப்புறம் லைஃப் பிடிக்கல இல்லையா, பிடிப்படல. எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு எது ஆசையா இருக்கோ அது போயிடுச்சுன்னா லைஃப் போன மாதிரி இருக்கு. சரி எதுக்கு இந்த குதிரை வருவானே, எதுக்கு வந்தாலும் ஆசையா இருப்பானே போவானு திருப்பி இதுதான் துக்கம் நினைச்சுட்டு இருக்கான். போன குதிரை என்ன பண்ணிருந்தா, ஒரு 50 குதிரை கூட்டு வந்தது காட்டுல இருந்து. அப்ப நினைச்சா அந்த குதிரை போனதுக்கு நல்லது இருக்கு, இது போனது நல்லதுதான் போல இருக்கு. ஏன்னா இவ்வளவு குதிரை கிடைச்சதே, 50 குதிரை கிடைச்சோடனே இவனுக்கு ஒரு பையன் இருந்தான், துரு துருன்னு 10-12 வயசு பையன் வச்சுருக்கான். இந்த வர குதிரை மேலாம் ஏறி விளையாடுறது அவனுக்கு விளையாட்டு. ஒரு நாள் ஏறி விளையாடிட்டு இருந்தான், பையன் விழுந்தான், கால் பிராக்சர் ஆயிடுது, பர்மனண்டா அவனுக்கு ஒரு ஹேண்டிகேப் ஆயிட்டான். உடனே திருப்பி வருத்தப்பட்டான், எதுக்கு இந்த குதிரை எல்லாம் வந்தது, இதான் வராம இருந்திருக்கலாமே, இந்த சம்பவம் வாழ்க்கையில் நடக்காம இருந்திருக்கலாமே, இதனால தான் என் பையனை கால் போச்சு நினைச்சிருந்தான். கொஞ்ச நாள்லயே அந்த ஏரியால பெரிய யுத்தம் வந்துதான். யுத்தம் வந்தவொடனே ராஜா என்ன பண்ணா, எல்லார் வீட்டுக்கும் போங்கோ, படையெல்லாம் அமைச்சு, ஆள் கிடையாது, 16 வயசு ரொம்ப இருந்தா எல்லாரையும் கூட்டுன்னு வாங்க அப்படின்னா, ஃபோர்ஸிபிளி பிரிங் தம் அப்படின்னா, ஏன்னா வார்க்கு பண்றதுக்கு ஆள் இல்லைன்னா. இவன் வீட்டுக்கும் வந்துட்டானுங்க, சேனை வந்துருது. வந்தா அவன் வீட்டில் பையன் கணக்கு கேட்டா, இருக்கான்னா என்ன வயசுனா, 16 வயசு ஆகுதுண்ணா, அனுப்புங்களோட அப்படின்ட்டான். ஐயோ என் பையனை விட்டு இருக்க முடியாதுன்னா, இல்லை இல்லை நீ அனுப்பிச்சுதான் ஆனும் அப்படின்னா. பார்த்தா அந்த பையன் அங்கே நொண்டி நொண்டி நடந்து வந்திருந்தான். உடனே அந்த கவலாளி பார்த்தா, இவன் தேரமாட்டான், நொண்டி வந்துட்டுருக்கான், இவனை விட்டுட்டு வாங்கடான்னு சொல்லி விட்டு போயிட்டான். என்னாச்சுன்னா, அதுக்கு நடந்த போர்ல போனவாதான் காலி. இப்ப இந்த பையனுக்கு கால் உடையாம இருந்ததுன்னா இந்த பையன் போருக்கு போயிருப்பான். இப்படியே இந்த கதை போறது. பட் என்ன ஆறுது பார்த்தோம்னா, லைஃப்ல இப்ப நமக்கு நம்ம எல்லாருக்கும் நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துட்டே இருக்கு. ஒரு விஷயம் வருது, ஒரு விஷயம் போறது, ஒண்ணு கிடைக்கிறது, ஒரு லாபம் நஷ்டம் இருந்துட்டே இருக்கு. அது லாபமா நஷ்டமா நம்மளே தீர்மானிச்சிடுறோம், தீர்மானிச்சு அதுக்கு புதுசா வச்சிடும், அவ்வளவுதான் இதை வச்சுட்டு. பட் அப்படி இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன் ஹைண்ட்சைட் இங்கிலீஷ்ல பின்னாடி பார்க்கச்சே தான் அது நடந்து நல்லதுதான் நமக்கு. அதனால நம்ம சொல்றோம் எல்லாம் நன்மைக்கே, நமக்கு தெரியாது எல்லாம் நன்மைக்கே. சரி விடு, கிடைச்சா நல்லது, கிடைக்கல ரொம்ப நல்லது, அது மாதிரி வந்தா நல்லது, ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட பிரபன்னால் வந்து சரணாகதி பண்ணப்பறம் வச்சுக்கணும் லைஃப்ல. அப்ப என்ன பண்ணணும் கேட்ட, கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம்னா அதுக்காக எல்லாரும் கோவிலுக்கு போய் முண்டி அடிச்சுட்டு அங்கே சண்டையா இருக்கு, நான் பண்ற நீ பண்றேன்னு. கைங்கரியம்னா கோவிலுக்கு போய் பண்றது இருக்கட்டும், நிறைய விதமான கைங்கரியம் இருக்கு. கைங்கரியம் பண்றவாலும் கைங்கரியம் பண்ணலாம், அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுல நம்ம என்ன பண்ணணும்னா, மனசை செலுத்தணும். மனசை கண்ட்ரோல் பண்றதுதான் ஹாப்பினஸ்க்கு வழியே, அதுதான் கீதை சொல்லித்தரது. அதுதான் பகவான் கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருந்திருக்காரு. 10 ஸ்லோகத்தை சொல்லிட்டு போகலாம், ஆனா திருப்பி திருப்பி திருப்பி அதை கேட்டுட்டே இருக்கேன். நம்மளுடைய மெமரி இருக்கு, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் இருக்கு எல்லாருக்கும். இப்ப கேட்கறோம் நல்லா இருக்கே, வெளில போறோம் மறந்து போயிடுறோம், கேட்கறோம். அதனால திருப்பி திருப்பி திருப்பி அதை கேட்டுட்டே இருக்கணும். அதுக்காக தான் அத்தனை வாட்டி அதை சொல்ற. அப்ப 45ல் சொன்னார், திரைகுண்ண விஷயா வேதாக நித்ரைகுண்யோ பவார்ஜுனா, நிர்துவந்தோ நித்தியசத்தஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். நீ எப்படி இருக்குன்னு சொன்னார், வேதமானது எல்லாருக்கும் கேட்டர் பண்றது நீட்ஸ். இந்த காலத்துல மாதிரி சொல்லணும், புரியுற மாதிரி. ஹோட்டலுக்கு போனா வச்சிருக்கோம், பஃபேன்னு கொண்டு வந்து வைக்கிறான், ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்கான் ஹோட்டல்ல. நமக்கு பசின்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா, நமக்கு என்ன பசியோ அதை போய் சாப்பிட முடியும். ஹோட்டல்லாம் சாட்டா வச்சிருக்கோம், சாப்பிடவும் முடியாது, சாட்டாலும் பிரச்சனை. அது மாதிரி இப்ப சொல்ல போறாரு, யாவான் அர்த்த உதபானே அடுத்த ஸ்லோகம் சொல்ல போறாரு. சோ முந்திர ஸ்லோகத்துல சத்வரஜஸ்தமஸ், 45 என்ன சொன்னார்னா, சத்வரஜஸ்தமஸ் குணங்கள் இருக்கிற பீப்புளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்றது வேதம். இதை பண்ணு, இதை பண்ணா இந்த பலன் கிடைக்கும், இதை பண்ணு இந்த பலன் கிடைக்கும், புத்திரன் வேணுமா அதை பண்ணு, சொர்க்கத்துக்கு போகணுமா அதை பண்ணு, எதிரி மாண்டு போகணுமா இதை பண்ணு, மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா நீ எப்படி இருக்கணும், நிர்த்வந்த்வஹா, நிர்த்வந்த்வஹானா 45ல் ரஜசும் தமசும் விடணும். ஏன்னா ரஜஸ்தமஸ் இருந்தாதான் துவந்தவங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கும். ரஜஸ்தமஸ் போயிடுச்சுன்னா அந்த துவந்தவங்கள் தெரியாது, பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ், சுகம் துக்கம் வெயில் இதெல்லாம் தெரியாது. எப்படி இருக்கணும், நித்திய சத்வஸ்தா, எப்பயும் சத்வகுணம் ஓங்கி நிகரு. சத்வா சஞ்சாயத்தை ஞானம், சத்வம் வந்தா ஞானம் வரும், ஞானம் வந்தா மோட்சத்தை அடைகிறான்னு அர்த்தம். அப்படி நீர் யோகக்ஷேம ஆத்மவானா இருந்தார். அப்ப திருப்பி அதை மேல சொல்ற, நச்ச வேதோதிதம் சர்வம் சர்வஸ்திய உபாதேயம். அதாவது இந்த லெக்சர்ல அடியனோட ஒரு குறிக்கோள்னு கேட்டேன்னா, ராமானுஜ பாஷத்தை பூர்த்தி ஒருத்தர் வாசிக்கிறது. சில பேருக்கு தோணலாம், எதுக்கு மேல வாசிச்சிருக்காரு ஃபாலோ பண்ண முடியல, பாக்குறதுக்குள்ள போயிடுறது தேவையான்னு தோணலாம். ஆனா என்னன்னு கேட்டாலே புண்ணியம். இப்ப ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் கேட்கறோம், உட்காந்து இல்ல ஸ்ரீமத் பாகவதம் கேட்கறோம், புரிஞ்சுட்டு எல்லாத்தையும் கேட்கறோம், கேட்கறது இல்ல. ஆனா காதுல விழுந்தாலே புண்ணியம் இருக்கு. அது மாதிரி படிக்கிறதுனால எனக்கு ஒரு புண்ணியம், கேட்கறதுனால உங்களுக்கு ஒரு புண்ணியம், அவ்வளவுதான். அதனாலதான் பூர்த்தியா ஒரு தடவை வாசிக்கிறது. அப்ப சொன்னா வேதோதித்தம் சர்வம் சர்வசி உபாதேயம், வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எல்லாரும் எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. நல்ல தாகம் ஒருத்தருக்கு, இப்ப இருந்தாலும் பாசிபிள் இல்ல, அந்த காலத்துல காட்டு வழியா போயிட்டு இருக்க வச்சுக்கோ, ஜம்முன்னு குளிர்ந்த ஒரு ஏரி இருக்கு, நல்ல பெரிய ஏரி, ஜலம் இருக்கு, நல்ல தாகம். அப்ப போய் அவர் தாகத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் அவருக்கு அந்த புல் எரியலன்னு ஒரு தேவையே. தாகமா இருக்குன்றதுக்காக ரிஷிகள் மாதிரி மொத்தத்தையெல்லாம் சாப்பிட முடியாது நம்மளால. ஒரு ஆசிரமணம் பண்ணாரு மணி வேற ஒரு இதில் போயிடுச்சு, அந்த மாதிரிலாம் கிடையாது நம்மளால. யாவான் அர்த்த உதபானே, ஒரு ஏரியோ குளமோ இருக்கு எவ்வளவு இருக்கோ, சர்வத சம்பளத்த உதகே, எவ்வளவு தேவையோ. சம்பளத்த உதகேன்னா சம்பளத்த உதகம், அதான் பெரிய வாட்டர் பாடி வச்சுருக்கோம். தாவான் சர்வேஷு வேதேஷு, ஒரு தாகப்பட்டவனுக்கு எவ்வளவு ஜலம் எடுத்துக்கணுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கணும். அது மாதிரி வேதத்துல எப்ப எல்லா வேதங்கள்லயும் பிராமணஸ்த விஜானதா, இந்த இடத்துல பிராமணஸ்த விஜானதான்னு சுவாரஸ்யம் பதம் போட்டிருக்கார். அதாவது பதங்களுக்கெல்லாம் டைரக்டா அர்த்தம் இருக்கு, உள் அர்த்தம் இருக்கு. பொதுவா பிராமணன்னா முதல் வர்ணத்தை சேர்ந்தவன் ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனா அப்படி இல்ல. வேதத்தை ஃபாலோ பண்ற வைதிக கர்மாவுக்கு யார் யாருக்கு யோகியத்தை இருக்கோ அவ எல்லாமே பிராமணா தான். பக்தி யோகத்து பிரகாரம் திரைவர்ணிகால் மூன்று வர்ணத்துல இருக்கக்கூடியவாளுக்கு வேதத்துல சொல்லக்கூடிய கர்மாலாம் உண்டு, விஜயோபவீதம் உண்டு, சந்தியாவந்தனம் உண்டு, எல்லாமே இருக்கு. அப்ப அவன் மூணு பேருமே பிராமணால் தான். அதாவது இந்த இடத்துல எந்த கான்டெக்ட்ல, ஏன்னா மோட்சத்துக்கு போறதுக்கு மூணு பேருக்கு அதிகாரம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல பிராமணசி அப்படின்னா முமுக்ஷுன்னு அர்த்தம். மோட்சத்துக்கு போறவனுக்கு என்ன தேவை, தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணத்த விஜானத்த, அவனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். உனக்கு என்ன தேவை மோட்சத்துக்கு போறதுக்கு, அதை எடுத்துக்கணும். மிச்சம்லாம் இருக்குன்னு கேள்வி கேட்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா அது யாருக்கு இங்கேயே இருக்கு, சில பேர் இங்கேயே இருக்கிறதுக்கு ருசி இருக்கு, அவ அதை பண்ணிட்டு போற அப்படின்னா. யதா சர்வார்த்த பரிகல்பித்தே சர்வத சம்பிருதோதகே உதபானே பிபாசோகோ யாவான் அர்த்த யாவது ஏவ பிரயோஜனம் பானியம். யதா அதாவது பெரிய ஏரி இருக்கு, சம்பிருதோதகே உதபானேன்னா பெரிய ஏரி, ரிசர்வாயர்னு வச்சுக்கலாம், எல்லா பக்கம் ஜலம் ஒழிஞ்சு ஓடிந்துருக்கு. பிபாசோகோ பிபாசோகோனா தாகம் எடுத்தவனுக்கு யாவான் அர்த்தகனா யாவத்து ஏவ பிரயோஜனம், ஒரு ரெண்டு கையால் அல்றான் இல்ல நாலு கையால் அல்றான், அவ்வளவுதான், அவ்வளவு தேவைப்படுறது. அப்ப எதுக்கு அவ்வளவு ஜலம் இருக்குன்னு கேட்டே வச்சுக்கோ, கொஞ்சமா ஜலம் வந்து சொல்ல எடுத்துக்க முடியாது எப்பயுமே, ஏன்னா கலங்கிதான் இருக்கும். அவ்வளவு ஜலம் இருக்கிற இடத்துல தான் நமக்கு தெளிவா நீர் கிடைக்கும், கொஞ்சமா ஜலம் இருந்தா கண்டிப்பா கலங்கிதான் இருக்கும். அப்ப அதனால அங்க அவ்வளவு ஜலம் இருக்கு, அந்த ஜலத்துல போய் மேலோட்டம் எடுத்து சாப்பிடுறோம். அது மாதிரி தாவதேவ தேன உபாதியதே ந சர்வம், எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் அவன் எடுத்துக்கப்படுறது, ந சர்வம் எல்லாம் இல்ல. ஏவம் ஏவம்னா அப்படியே சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானத வைதிகசிய முமுக்ஷோகோன்னு அர்த்தம். இதெல்லாம் பிராமணன் அர்த்தம்னா வேத மார்க்கத்துல வரக்கூடிய முமுக்ஷு, அந்த முமுக்ஷுக்கு எதேவ மோட்ச சாதனம் ததேவ உபாதேயம் ந அந்யது, எதை எடுத்துண்டா மோட்சத்துக்கு போறதுக்கு வழி இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுக்க போறாரு. அவனோட டவுட் என்னன்னு கேட்டா சண்டை போடுறதா வேணாமான்றதான், இவாள்லாம் கொல்லாம கூடாதா, இவெல்லாம் நான் கொண்டுட்டேன்னா ஹிம்சையாது, இவெல்லாம் இறந்து போயிடுவா, போயிட்டானா அப்புறமா நான் வந்து ஒரு ஹிம்சை பண்ணணும் அப்படின்றான். அதுதான் அவனோட பேசிக் டவுட்டு. இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணானோ தீர்வு, நிரந்தரமான தீர்வு கொடுக்குறார். ஆத்ம சரீர வித்தியாசத்தை சொல்லி ஆத்மா அழியாதது, தேகம் எப்பயும் நீ அழிக்கலன்னா கூட அது அழிஞ்சுதான் போகிறது அப்படின்னா சொல்றதுக்காக ஆரம்பிச்சார். அதுல வரைச்சு சொல்றார், ஒரு முமுக்ஷுக்கு வேதத்துல எவ்வளவு சொல்லியிருக்கோ, எவ்வளவு அவனுக்கு தேவையோ அவ்வளவுதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறார். அத சத்வஸ்தஸ்ய முமுக்ஷோஹோ ஏதாவதே உபாதேய மித்யாக, இதுன்னு புரியும்படியா சொல்றார். சத்வஸ்தகன சத்வகுணத்தில் இருக்கக்கூடிய முமுக்ஷு, முன்னாடியே சொன்னோம் மூணு குணங்கள் இருக்கு, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம். ரஜோகுணம் தமோகுணம் இருக்கச்சு நமக்கு நாம நாமலா இருக்கிறது இல்லை, அதாவது எது எது இயக்கிறதுன்னு பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கு. யார் ஹூ இஸ் இன் சார்ஜ் அப்படின்னு கேட்க வேணும்னா அது நமக்கு தெரியல. இதை சொல்றது ஆத்மா தான் ஏஜென்ட்னு சொல்றது, இன்சார்ஜ் சரீரம் சொல்றது. ஆனா பாதி நேரம் பார்த்தா சரீரம் தான் இன்சார்ஜ், நம்ம இன்ஸ்டிங்ஸ் நம்ம டிரைவ் பண்றது, நம்மளால எப்பயுமே வந்து நம்ம புத்திய யூஸ் பண்ண முடியறது இல்ல. 95% நம்மளால சிந்திக்க முடியறது இல்ல. கெட் கேரிட் அவே பை எமோஷன்ஸ் இல்லையா? அப்புறம் பச்சாத்தாபம் பின்னாடி யோசிச்சுட்டு பண்ணிட்டோமே அப்படின்னு. அது ஒரு கதை சொல்றார். என்ன கதைனா, ஒரு ஒரு லேடி ஒரு ஹஸ்பண்ட் கப்பல் ஒய்ஃப் இருக்கா வச்சுக்கோங்க, சின்ன குழந்தை பிறந்திருக்கா, வாத்துல ஒரு கீரி பிள்ளை வளர்த்துட்டுருக்கா, கீரி பிள்ளை வளர்த்துட்டுருக்கா. அந்த ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு காரியம், வெளில போயிட்டான், ஆற்றுல ஜலம் இல்லை, ஜலம் கொண்டு வரதுக்காக அந்த லேடி குடத்தை எடுத்துன்னு வெளில போயிட்டான். வெளில போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா வாசல்ல அந்த கீரி பிள்ளை நின்றுருக்கு, அது வாயில ரத்தம் ரத்தம் சொட்டின்னு இருக்கு. அஸ் அ மதர் ஆஃப் இன்ஸ்டிங்க்ட் ஷி ஹஸ் பீன் டிவைன் பை இன்ஸ்டிங்க்ட் வச்சுக்கோ, வேற விஷயம். பட் நம்ம கதையை அலசி பார்க்க கூடாது. என்ன பண்றா, உடனே உடனே முடிவு பண்ணிட்டா, இந்த கீரி புள்ள உள்ள போய் குழந்தைய கொண்டுருது அப்படின்னு டமான பெரிய அந்த குடத்தை அப்படியே தள்ள போட்டா, அது பாவம் செத்து போயிருக்கு. வீடு வீடு உள்ள ஓடினா, ஓடி போய் பார்த்தா குழந்தை தூங்கின்னு இருக்கு. குழந்தைக்கு பக்கத்துல ஒரு பாம்பு செத்து போய் கிடக்கு. இப்ப என்ன ஆயிருந்திருக்கு ஆக்சுவலா, உள்ள இந்த கீரி புள்ள பாம்பை கொண்டது, பாம்பு வளர்த்தது, அதை வாய் சொல்லிட்டு இருக்கு. வெளிலேருந்து பாத்திரம் முடிவு பண்ணிட்டா, அது குழந்தைதான் கொண்டு குழந்தைய போட்டு கீரி புள்ள போட்டு கொண்டுட்டா. இது மாதிரி எதுக்கு இதை சொல்றோம்னா, நம்மளுடைய லைஃப்ல இந்த மாதிரிதான் இருக்கு. யூ ஆர் டிரைவன் பை எமோஷன்ஸ். அப்ப ரஜஸ்தமஸ் குணங்கள் தான் நம்மளை இழுத்துட்டு போறது. சத்துவகுணம் ஓங்கி இருந்தா எது நடந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், கண்ணால் காண்பதும் போய், அதுதான் இந்த வசனங்கள்லாம் இருக்கு, காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யின். பட் அந்த மாதிரி இருக்க முடியறது இல்லை. அதனால சொல்ற சத்வஸ்தஸ் முமுக்ஷோகோ ஏதாவதே உபாதேயம் வித்யாக. இவ்வளவுதான் எடுத்துக்கணும்னு என்னன்னு கேட்டா, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அது, 47 ஸ்லோகம், அடிக்கடி கோட் பண்ற ஸ்லோகம் அது. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்பூ மா தே சங்கோஸ்ப கர்மணி கர்மணி ஏவ அதிகார தே. கடமையை பண்றதுல மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்குன்னு. கர்மணி அப்படின்னா கடமையில் உனக்கு என்ன டியூட்டியோ, அந்த டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்றது தான் உனக்கு அதிகாரம், உனக்கு ரைட். அப்ப எதுல கிடையாதுன்னு, மா பலேஷு கதாச்சன, அந்த கடமையை பண்றதுனால இந்த பலன் இருந்ததுன்னா அந்த பலத்து மேல நீ உனக்கு அந்த ஆசைப்பட்டது ரைட்டே கிடையாது. ஒன்லி டு டூ த டியூட்டி யூ ஹேவ் அ ரைட் அப்படின்னா. சரி, இப்ப நான் அந்த டியூட்டியை பண்றேன், நான் பண்றேன்னு நினைச்சுனே பண்ணலாம்னு கேட்டா, மா கர்ம பல ஹேத்து போகுன்னார். நீதான் பண்றேன்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. அதுல மூணு விஷயம் இருக்கு. அதாவது பண்றோம்ன்ற ஒரு இது, இந்த கர்மா எனக்கு சொந்தம்ன்றது ஒண்ணு, மூணாவது இந்த பலனம் என்னோடதுன்றது. மூணுத்தையும் தியாகம் பண்ணுங்க. கர்த்தத்துவ தியாகம், கர்ம பல தியாகம் சொல்லப்படுது. அது மாதிரி மா கர்ம பல ஹேத்துரு பூகு, அதனால அந்த கர்மா மேல அட்டாச்சா இருக்காதுங்கிற. ரொம்ப கஷ்டம், சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. எப்படி பண்ண முடியும்? அதாவது பண்ணக்கூடிய டியூட்டி இருக்கு, அந்த டியூட்டி எனக்கு தான், எனக்காக நான் பண்றேன், இல்ல வரக்கூடிய நன்மை எனக்காக, இப்படி எந்த எண்ணமே இல்ல எப்படி பண்றதுன்னு கேட்டா, அதுக்கு பண்ணாமே விட்டு இல்லாமேன்னு சொல்லலாம். இப்படியான ஒரு பண்ணணுமானு கேட்டா, தே மாதே சங்க அஸ்து அகர்மணி, பண்ணாமே இருக்கக்கூடாது வேலையை. அதுக்காக நீ வேலையை விடவும் கூடாது. இன்ஆக்ஷன் பேர் அகர்மணினா. பண்ணணும், பண்ணச்சு எப்படி பண்ணணும் கேட்டா, இந்த கர்மா எனக்காக பண்றேன் கிடையாது, இல்ல இதுல வரக்கூடிய பலன் இருக்கு, அது எப்ப கிடைக்குமோ, இல்ல அதனால என்ன வரும், இல்ல அதுல எனக்கு எப்ப கிடைச்சு துவர, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற. அப்ப எப்படி பண்ணணும்னு கேட்டா, அந்த பலத்து மேலே நமக்கு நோக்கம் இருக்கக்கூடாது. கர்மா நம்ம பண்றோம்ன்ற ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கக்கூடாது. அதுவே என்னதுன்னு கேட்டா, இதெல்லாம் சைக்காலஜி, மைண்ட் ஒரு ஆன்சைட்டியை வந்து அதிகமாக்கிட்டே இருக்கு இல்லையா. நம்ம பண்றோம் நல்லா வரணும், நல்லா வரணும்னு நினைச்சு பண்ணச்சே பாருங்க, அப்பதான் ஏதாவது மிஸ்டேக் ஆகுது. அதை விட நான் தெரியாதப்பா நான் பண்றேன் எப்படி வருதோ, பெருமாள் பாத்துக்கிறான்னு வச்சு பண்ணச்சே நல்லா தான் வருது, அதுக்குள்ள குறவு இல்லை. அது மாதிரி சொல்றாரு. அப்ப கிரியா ராம் பாஷகர் சொல்றார், நித்தியே நைமித்திகே காமியேச்ச கேனச்சித் பல விசேஷேன சம்பந்திதையா சூயமானே கர்மணி நித்திய சத்வஸ்தஸ்ய முமுக்ஷோஹோதே கர்ம மாத்திரே அதிகார. மூணு விதமான கர்மா இருக்கு வேதத்தை ஃபாலோ பண்ணா. நித்திய நைமித்திக காமிய கர்மா. நித்திய கர்மான்றது ஆப்ளிகேட்டரி, பண்ணியே ஆளும். வெக்கேஷன்லாம் கிடையாது அதுக்கு. ஒரு மாசம் வெக்கேஷன் எடுத்துக்கலாம், யூஎஸ் பெட்டன்னு சொன்னா கூட அப்பயும் அந்த என்ன கர்மா அது பண்ணிதான் ஆகணும். அந்த லீவுன்றது நம்ம பண்ற வேற வேலைக்கு தான் தவிர நித்திய கர்மா கிடையாது. நைமித்திகம் என்னன்னு கேட்டா, டெய்லி பண்றது இல்ல, பட் ஒரு நிமித்தத்தை பொருட்டு பண்றது. ஒரு அமாவாசை வருது, இல்ல ஆத்துல குழந்தை பிறந்திருக்கு, ஏதோ ஒரு நிமித்தம் இருக்கு, அந்த அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்காக பண்ணக்கூடிய ஒரு கர்மா நைமித்திக கர்மா. காமிய கர்மான்றது அவுட் ஆஃப் டிசையர். சில விஷயங்கள் அது காமியம்ன்றது நித்திய நைமித்திகத்தை சேராதது, ஏதோ ஒரு பலனை வேண்டி பண்ற ஒரு கர்மா. இந்த மூணு பண்ணச்சேவும் கேனச்சித் பல விசேஷன்னு சம்பந்திதையா சூயமானே கர்மதி. மூணு கர்மாலையும் பலன் விதிக்கப்பட்டிருக்கு. இதை பண்ணா இது பலன், மோக் சர்க்கத்துக்கு போலாம், நல்ல பலன் இருக்கு அப்படி அப்படி. அந்த பலன்களுக்கு கேட்டா கூட நித்திய சத்வஸ்தஸ்ய முமுக்ஷோஹோ, நித்தியமா சத்வகுணத்தில் இருக்கக்கூடிய முமுக்ஷுக்கு உனக்கு கர்ம மாத்திரே அதிகாரா, கர்மா பண்றதுல மட்டும்தான் அதிகாரம் அப்படின்னா, தத் சம்பந்திதையா அவகதேஷு பலேஷு ந கதாச்சிதபி அதிகாரா, அதுல வரக்கூடிய அந்த பலன் இருக்கே அந்த பலன் மேல உனக்கு எப்பயும் அதிகாரம் கிடையாது. அதாவது யூ நாட் டிசைர் த ட்ரூத் அர்த்தம், சபலசிய பந்தரூபத்வாத் ஃபலரஹிதஸ்ய கேவலசிய மத் ஆராதன ரூபஸ்ய மோக்ஷ ஹேதுத்வாச்ச. அதாவது இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் பிரகாரம் தான் அர்த்தம் கரெக்டாக சொல்ல முடியும். அப்போதான் இட் மேக்ஸ் சென்ஸ். வேற சித்தாந்தங்கள் எடுத்துக்கோ, மோக்ஷம்ன்றது வெறுமை பிரிஞ்சு இருக்கிறது, எங்கேயும் கைவல்யம் எங்கேயும் கிடையாது, இங்கே போய் அப்படி நினைச்சாச்சுங்களேன், அப்போ இந்த பலத்தியாகம் பண்ணி காரியத்தை பண்ணவே முடியாது. இந்த சம்பிரதாயம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, கைங்கரியமா பண்ணுறது எல்லாத்தையும் பகவானுக்கு கைங்கரியம் சொல்லிச்சு, கைங்கரியம் தான் அங்க பலன். ஏன்டா பண்றேன்னு கேட்டா, பகவானுக்கு இது கைங்கரியம், இதனால எனக்கு ஒண்ணும் இல்ல, இந்த காரியத்தை பண்றதுனால பகவான். இப்ப எல்லாத்தையுமே கைங்கரியமா பண்ணிட்டா நமக்கு என்ன இருக்காது, அதுல அட்டாச்மெண்ட் இருக்காது அந்த ஃப்ரூட்ஸ் மேல, எது பண்ணாலும் கைங்கரியம் தான் அப்படி. அதான் சொல்றாரு, சபலத்திய பந்த ரூபத்வாத்து, பலத்துக்காக பண்ணு சொல்லிச்சு, அந்த ரிசல்ட்டுக்காக பண்ணு சொல்லிச்சு, பந்தம் ஏற்படுத்துறது. ஏன்னா அந்த கர்மாவை பண்ணி அந்த பலனை அனுபவிக்க திரும்பி பிறக்கணும். நிறைய மெரிட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒருத்தருக்கு ஒரு இந்த ஜென்மா முடியறதுன்னா அவர் திருப்பி பாபமே பண்ணலன்னா கூட அந்த புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்காக திருப்பி பிறந்துதான் ஆகணும். அதனால பிள்ளை சொல்ல போறாரு, புண்ணியமோ பாபமோ ரெண்டுமே பந்த ஹேது. நான் பாபமே பண்ணல, வெறும் புண்ணியமே பண்ணிட்டேன்னு சொன்னா கூட அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறது பிறந்து ஆகணும். சரி, அதனால அனுபவிச்சுட்டு பண்ணுன்னு சொன்னா இருக்க முடியாது. இங்க பிறந்த உடனே பண்ற ஃபர்ஸ்ட் காரியம் பாபம் தான், நம்மள சம்ஸ்காரங்கள் இந்த மாதிரி. அதனால புண்ணியமோ பாபமோ ரெண்டுமே வந்து மோட்சத்துக்கு ஹேத்து, இது பந்தத்துக்கு ஹேத்து. சரி, பலரஹிதசிய கேவலசிய, அப்ப அது மேல பலத்து மேல ஆசைப்படாம கேவலசிய கர்மா அப்படின்னா வெறும் அந்த கர்மா மாதிரி எப்படி பண்றதுன்னு கேட்டா, மது ஆராதன ரூபசிய, என்னை ஆராதிக்கக்கூடிய ரூபமாக பகவான் சொல்றாரு அந்த வார்த்தையில. மோக்ஷ ஹேதுத்து வாச்ச, அது என்ன கொடுக்கும், அப்படி பண்ணுச்சு மோக்ஷத்தையும் கொடுக்கும். மோட்சத்துக்கு என்ன பண்ணணும், நீ கைங்கரியம் பண்ணணும், அது இங்கேயே பண்ணி மோட்சமாலும் கைங்கரியம் தான், அது இங்கேயே பண்ணி பழகிக்கும் அப்படிங்கிறார். அந்த பலன் மேல ஆசைப்படாம, அதனால தான் அன்னிக்கு ஒரு தலிக பண்றதா இருந்தா கூட பெருமாளுக்கு என்ன பண்றது, பண்ணிட்டு பிரசாதம் நம்ம சாப்பிடுறது. அப்படி இருந்துட்டா வச்சுக்கோ, எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது. அப்படிதான் இருந்திருக்கா மகான்கள்லாம், சுவாமி தேசிகன் பாஷகாரன் எடுத்துட்டா, உஞ்ச விருத்தி பண்ணி எனக்கு என்ன கிடைக்கிறதோ அது கூட பகவான் ஆராதனை பண்ணிட்டு சாப்பிடுறது. ஒண்ணு கிடைக்கலையே, ஜலத்தை எடுத்து அதுல ஆராதனை பண்ணி அதை சாப்பிடுறது, அது எதுவுமே படைக்காம அப்படி பண்ணாம சாப்பிடுறது கிடையாது. அந்த மாதிரி மாச்ச கர்ம பலையோ ஹேதுகு பூஹு, அந்த கர்மா எனக்கு இல்ல இருக்கக்கூடிய பலன் எனக்குன்ற இதுல உனக்கு காரணம் இருக்கக்கூடாது. துவயா அனுஷ்டியமான அப்படி கர்மணி நித்திய சத்வஸ்தஸ்ய முமுக்ஷோகோ தவ அக்கர்த்திருத்வம் அப்படி அனுசந்தேயம். சரி, அப்படியே பண்ணச்சேவோ, நாம் பண்றேன்ற ஒரு அகம்பாவம் இருக்கக்கூடாது. ஒரு கர்மா பண்ணச்சு ரொம்ப கஷ்டம், நான் என்ன நீங்க சொல்றது ரொம்ப முரண்பாடா இருக்கு, நான் தானே பண்றேன், நான் தானே ஏஜென்ட்னு கேட்கலாம் இல்லையா. ஒரு காரியத்தை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா, அவர் தானே பண்றாரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆபீஸ்ல சொல்றாருன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறேன். அப்ப எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்னு கேட்டா, அதுதான் முன்னாடியே கதை சொன்னோம் நம்ம, அந்த டீ போடுற கதையை பத்தி சொன்னோம். திருப்பி சொல்றேன், ஒரு குரு ஒரு சிஷ்யத்துக்கு போறாரு, சிஷியரோட அதுக்கு போனா சிஷியருக்கு ஒரே சந்தோஷம், குரு வந்துட்டாருன்னு. சரி, நான் டீ போட்டு கொண்டு வரட்டேன்னு கேட்டேன், போட்டு கொண்டு வா அப்படின்னா, உடனே உள்ள போய் டீயை போட்டு கொண்டு வந்து, ஏன்னா டீ காபி வச்சு கதை சொன்னதான் ஈஸியா புரியும், அதுக்காக தான் எப்படி டீ காபி டீயை குரு சாப்பிட்டுட்டு இருக்கார், எப்படி இருக்கு நான் போட்ட டீ அப்படின்னா. அப்ப குரு கேட்டார், ஓ நீ போட்ட டீயானார், ஆமா நானே தான் போட்டேன் அப்படின்னா. ஓ நீ தான் டீ போட்ட, சரி அப்படின்னா. பால் எங்க எப்படி கிடைச்சதுன்னா, இல்ல பால் தான் கடையில கிடைச்சதுன்னா. சரி, டீ தூள்னர், அதுவும் அந்த கடையில தான் கிடைச்சதுன்னா. கேஸ் கேஸ்லாம் கடையில வாங்கிட்டு இருந்தேன், எல்லாமே ஜலம் குழால வந்ததுன்னு, சக்கரை கடையில வாங்கினதுன்னு. நீ என்ன பண்ண, நான் அடுப்பை மூட்டி எல்லாத்தையும் கலந்து கொட்டினு. அப்ப அடுப்பை மூட்டி எல்லாத்தையும் கலந்து கொண்டு சுட பண்ணதுக்கே இவ்வளவு நாம் பண்ண நாம் பண்ணு இருந்தா, இப்ப இந்த சரீரத்தை யாரு கொடுத்தது நமக்கு முதல்ல, இவ்வளவு ரிசல்ட் யாரு பண்ணது, நமக்கு கர்த்தத்துவம் இருக்கு இல்லைன்னு சொல்ல, ஆனா வி ஆர் பார்ட் ஆஃப் த ஏஜென்சி. எப்படி நம்ம ஞாபகம், நம்ம வந்து வி ஆர் பார்ட் ஆஃப் த ஏஜென்சி. நாலு ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா, அட் த பெஸ்ட் வந்து நம்மளும் ஒரு ஃபேக்டர், நம்மளை இயக்குறது பகவான் தான், அது வேற விஷயம். இருந்தாலும் நம்மளும் ஒரு ஃபேக்டர் நினைச்சிட்டு பண்ணா கூட தேவையில்லதான். நான் தான் பண்றேன்னு நினைக்கக்கூடாது, ஏதோ பகவான் நியமிச்சா நான் பண்ணேன். அதுதான் இந்த பரிபாஷைகள்லாம் கவனிச்சேன்னா ரொம்ப அற்புதமான பரிபாஷைகள். அதை நம்ம மிஸ்யூஸ் பண்றப்போ இல்ல வேற தெரியாம சொல்றப்போ அது வேற விஷயம். ஆனா இந்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பரிபாஷைகள் வந்து ரொம்ப அற்புதமான ப்ராக்டிக்கலா எப்படி இருந்தமோ அப்படி சொல்றது எல்லாமே. அதை உண்மையா பண்ணிட்டு இருக்காலும் இருக்கா, ரொம்ப விரளமா இருக்கா, அவ நம்ம சங்க கிடைச்சா நல்லா இருக்கும் நமக்கு. இப்போ துவயா அனுஷ்டியமானேபி கர்மணி நித்திய சத்வசஸ்ய முமுக்ஷோஹோ தவ அகர்த்திருத்வம் அனுசந்தேயம். கர்த்திருத்வம்னா ஏஜென்சி, அகர்த்திருத்வம்னா நான் செய்கிறேன் பாவம் இல்லாம இருக்கிறது. பலசி அப்படி நிவத்தியாதேகே நத்வம் ஹேது அபி இது அனுசந்தேயம். சரி, நம்மளா கொண்டு ஒரு காரியத்தை பண்ணணும்னு சிலது பண்றது உண்டு, சிலதான் அப்படி இல்லை. இப்ப பசிக்கிறது சாப்பிட்டுதுன்னு ஆனும், பசிக்கிறது இப்போ சாப்பிட்டுதுன்னு ஆனும், அதை நான் அவாய்ட் பண்றதோ இல்லை போஸ்ட் பண்ண முடியாது. இப்போ அப்பையும் எனக்கு பசிக்கிறது நான் தான் சாப்பிட்றேன் என்ன வச்சுக்காதேன்ற சரீரத்துக்கு பசிக்கிறது இன்னும் இருக்கா. சீரகத்துல ஒரு ஒரு வாத்தியா இருக்காரு, அவருடைய பூர்வர் அதாவது அவருடைய அண்ணா ஒருத்தர் இருக்கார், தமிழ்நாடு இருக்கார். அண்ணமே சாப்பிட கிடையாது, டெய்லி மாவு மாவா பிசினி தான் சாப்பிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டா இது இருக்குதான் சொல்லுவார், இது இருக்கு இதுக்கு ரொம்ப தீனி போடக்கூடாது அப்படின்றாரு. எனக்கு பசிக்கிறது காவல் இல்லை இதுக்கு ரொம்ப தீனி போடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி அவளுக்கு ஒரு பாவம் இப்படியே இருக்கு. இந்த திசையில கலியுகத்துல இன்னும் இருக்கா அந்த மாதிரி பீப்புள் தான். அதனால நம்ம வந்தா அதுக்கு வெறும் மாவை பிசினி சாப்பிட்டு அப்ப அதுக்கு கூட என்ன பண்றான், எனக்கு பசிக்கிறது நான் பண்ணி சாப்பிடன்ற எண்ணம் மனம் இருக்கக்கூடாதுங்கிற. தத் உபயம் குணேஷுவா சர்வேஸ்வரே மைவா அனுசந்தேயம் இது உத்தராத்திர பட்சத்துக்கு சொல்ல போறாரு. அப்ப இந்த கர்த்தத்துவத்தை எங்க வைக்கிறதுன்னு, இப்போ நான் ஏஜென்ட் இல்லைனா அப்ப ஏஜென்சி ஏதாவது உங்களுக்கு வைக்கணுமா இல்லையா? சம்திங் இஸ் டூயிங். நான் வீணைன்ற வேதாந்த சொல்ற தயாசத்தகம்ன்ற பெரிய கிருதி 108 இதுல முழுக்க பண்ணிட்டு இதை நான் ஒண்ணும் பண்ணல, வீணா விசேஷம் நான் ஒரு வீணை மாதிரி. பகவான் வந்து எப்படி என்ன ஒரு வீணை மாதிரி மீட்டினா, மீட்டனால வந்த நாதம் தான் நயாசத்தகம் அப்படின்னு. அது மாதிரி ஒரு பாவம். அப்ப என்ன சொல்லாங்கட்டா, ஒன்னு சரீரகதமா காரியம் இருக்கா பசிக்கிறது போறதுக்கு சரீரம் பண்ணித்து இல்லையா பகவான் பண்ணான், நல்ல காரியம் வந்து பகவான் பண்ணான். அப்ப அந்த கர்த்தத்துவத்தை ஒன்னு குணங்கள்ல இல்லாட்டி சர்வேஸ்வரே மைவா அனுசந்தேயம் இது உத்தரத்திர பட்சத்தை எப்படி சொல்ல போறார். ஏவம் அனுசந்தாய கர்ம குரு, இப்படி மனசுல வாங்கிண்டு கர்மாவை செய். அகர்மணி அனுஷ்டானே ந யோசியாமி இது எது துவயா அபிஹிதம் ந தத்ரதே சங்கஹ அஸ்து. அகர்மணினா முதல்ல அர்ஜுனன் சொல்றான், பண்ணாதான வம்பு, நான் பண்ணவே இல்லைன்றான். போர் பண்ணா ஏகப்பட்ட இம்சமா போறது, நான் போரே பண்ணலன்னா அது மாதிரி இருக்கக்கூடாது. கர்மாவை பண்ணிதான் ஆனும், ஆனா பண்ணச்சு இந்த மாதிரி விஷயங்களை மனசுல வச்சுக்கணும்னு சொன்னார். அதனால அப்படிப்பட்ட அந்த சங்கஹ ந அஸ்துன்றர் உக்தேன பிரகாரேன யுத்தாதி கர்மானு ஏவ சங்கஹ அஸ்து இத்தியர்த்தஹ. இப்படிப்பட்ட பிரகாரமா கர்ம பலனை தியாகம் பண்ணும், கர்த்தத்துவத்தை தியாகம் பண்ணி இப்படி இந்த யுத்தாதி கர்மாவை நீ பண்ண வேண்டும்ங்கிறார். ஏததேவ ஸ்பஷ்டீ கரோதி, இதுதான் இப்போ நல்லா இப்ப புரியாம சொல்ல போறார். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தத்வா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்சதே. யோகனா என்ன அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா அந்த யோகன்னா யுஜ சமாதம்னு தாத்து யோகசாஸ்திரத்துல. யோகான்றது நம்ம சம்பிரதாயம் கரெக்டா இருக்கும், ஆனா யோகான யூனியன் அர்த்தம். யோகான யூனியன், யோகான சேர்க்கை யூனியன். நம்ம சம்பிரதாயத்துல இங்க விட்டு பகவான் அடையிறது தான் யோகா, அதுதான் யூனியனு. மிச்ச எல்லாத்துல வியோகம் தான் நீங்க பாத்தீங்கன்னா, இதை தவிர மிச்ச எல்லா சம்பிரதாயத்துல வியோகம், வியோகம் செப்பரேஷன் தான். பிரகிருத்திலேருந்து பிரிஞ்சு இருக்கிறதா கைவல்யமே, அது போய் யோகான்னு சொல்லிட்டு இருக்கா. யோகாவே இல்ல, அது வியோகம் தான். யோகான என்ன அர்த்தம், சேர்க்கை இல்லையா. யோகான சேர்க்கை யார் யாரோட சேர்றது, இப்போ ஆத்மாவானது பரமாத்மாவோட போய் சேரும், அதுதான் யோகம். அதை விட்டுட்டு பிரகிருத்தியை விட்டு பிரிஞ்சிருக்கேன், ஆனா கைவல்யம் அது தனியா இருக்குன்றது, அதுல ஒரு சுவாரஸ்யம் இல்லை. அப்ப யோ அதுதான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மீனிங். பட் இங்க சொல்ல போறாரு யோகான என்னன்னு சொல்ல போறாரு, யோகான சமத்துவம் அப்படின்னு. சமத்துவம்னா ஒரு ஈக்வானிமிட்டி, ஒரு ஈக்வானிமிட்டி. எது நடந்தாலும் ஓகே, வந்துதான் சந்தோஷம், வரலையா ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி. யோகஸ்த குரு கர்மாணி, அப்படிப்பட்ட ஒரு யோகத்துல இருந்துட்டு உன்னுடைய கர்மாவை செய். சங்கம் தியக்வா தனஞ்செய, சங்கம்னா அட்டாச்மெண்ட். சித்தியோ சமபூத்வா, நன்னா வந்ததா அவனை சேர்ந்தது, என்ன வரலையா போச்சு அவ்வளவுதான், எனக்கு ஒண்ணு ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சமூகபூதமான ஒரு சமத்துவத்தை கொண்டு யோகத்தை பண்ணுங்கிறார், கர்மாவை பண்ணுங்கிறார். ராஜ்ய பந்து பிரபதிஷு சங்கம் தியத்வா யுத்தாதீனி கர்மானி யோகஸ்த குரு. இந்த ராஜ்யம் போனோம் இல்ல பந்துக்கள்லாம் காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோட சண்டை போட்டா அது வந்து கர்மயோகம் கிடையாது, அது ஞானத்தை அடைக்கிற கர்மயோகம் கிடையாது, அது ஒரு பலன் எதிர்பார்த்து பண்றது. அப்படி பண்ணாத ததந்தர்பூத விஜயாதி சித்தி சித்தியோகோ சமூபூத்வா குரு. ஏன் சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, சில கர்மாவுக்கு ரிசல்ட் வந்து பிக்சட், இந்த காரியத்தை பண்ணா இந்த ரிசல்ட் பிக்சட் இருக்கு. பட் யுத்தம்ல வந்து தெரியாது நமக்கு, யுத்தம் பண்ணச்சு வெற்றியும் கிடைக்கலாம் தோல்வியும் இருக்கலாம். அப்ப வெற்றி கிடைக்கணும்னு யுத்தம் பண்ணலாம், இல்ல தோல்வி கிடைக்கூட யுத்தம் பண்ணலாம், இல்ல தோல்வி அடைஞ்சிட்டேன்றதுனால ஒரு வருத்தமோ இல்ல வெற்றி அடைஞ்சிட்டேன்னால சந்தோஷமோ இருக்கு இல்லையா, அதான் சித்தி அசித்தி. சித்தினா சக்சஸ், அசித்தினா ஃபெயில்யூர். அப்படி அந்த ரெண்டுத்திலயுமே வந்து கவனத்தை செலுத்தாம பி வித் இந்த மைண்ட், சரியின் மைண்ட் அப்படிங்கிறார். அப்படி சமோபூத்வா குரு தது இதம் சித்தி சித்தியோகோ சமத்துவம் யோகஸ்தா இத்தியத்ர யோகசப்தேன உச்சதே. அந்த சமத்துவம் இருக்கு இல்லையா, அதுதான் யோக. யோகம்னா என்ன, யோக சித்தி சித்தியோகோ சமத்துவ ரூபம் சித்த சமாதானம். சமாதானம் சமாதானம்னாலே தமிழோட சொல்றோம், ஒரு சமாதானம் சொல்லுன்னா சமாதானம்னா பதில். அந்த பதில் என்ன பண்றது, ஒரு திருப்தி ஏற்படுத்துறது. கேள்வியா இருக்கிறதுக்கு திருப்தி இல்லாம இருக்கு, இந்த ஒரு க்வெஸ்சன் இருக்குன்னு சொன்னா அதுக்கு பதில் கிடைக்கல, பதில் கிடைக்காதனால ஒரு திருப்தி இல்ல, என்னமோ ஒரு மிஸ்ஸிங்கா இருக்கோன்றது இருக்கு. அப்ப பதில் கிடைச்ச என்ன நினைக்கிறது, என்ன என்ன ஏற்படுறது, ஒரு சந்தோஷம் கிடையாது. ஓ கரெக்ட் ஓகே, அதான் சமாதானம் சம்ஸ்கிருதத்துல பேரு. தமிழ் என்ன பண்றோம், ஒரு சமாதானம் சொல்லுன்னு சொல்றோம். அப்ப யோகம், அப்ப யோகான்னது சித்தி சித்தியோகோ சமத்துவ ரூபம் சித்த சமாதானம், சித்தத்துக்கு ஒரு பிரசாதம் ஏற்படுறது. அதனால அந்த அப்படிப்பட்ட யோகத்துல இருந்துட்டு பண்ணுங்கிறார். கிமர்த்தம் இதம் அசக்ருத்து உச்சதே இத்திதாக, ஏன் அடிக்கடி சொல்லணும் அத சக்ருத்துனா ஒன்ஸ், சக்ருதேவ பிரபன்னாய தபாஸ்வின்னு ஸ்லோகம் இருக்கு, சக்ருத்து சக்ருத்துனா ஒன்ஸ், அசக்ருத்துனா மெனி டைம்ஸ், எதுக்கு சொல்லணும் கேட்டா அதுக்கு சொல்றார், தூரேன ஹ்யவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய புத்தௌ சரணமன் விச்ச கிருபணாஹ ஃபலஹேதவஹ. தூரேனஹி அவரம் கர்ம புத்தி யோகாத்து தனஞ்சய, தனஞ்சய அர்ஜுனனே புத்தி யோகத்தோட பண்ணக்கூடிய கர்மா இருக்கு இல்லையா, அதை காட்டிலும் இந்த பலன் மேல ஆசைப்பட்டு பண்ற கர்மா இருக்கு ரொம்ப அவரம். அவரம்னா நீச்சம் அர்த்தம், ஓகேவா. புத்தௌ சரணம் அன்பிச்ச, அப்படிப்பட்ட ஒரு புத்தௌனா முன்னாடி பார்த்த யோகா பார்த்தோம் இல்லையா, அந்த ஈக்வானிமிட்டி ஆஃப் மைண்ட், அதை அடைவாயாக. அப்படி ஈக்வானிமிட்டியோட இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம், யூ கேன் அட்டைன் மோக்ஷா. அப்படி இல்லாட்டி கிருபணாக பலஹேதவா, அப்படி பலன்கள் மேல ஆசைப்பட்டு பண்றா இல்லையா, அவ வந்து யாரு, மிசரபிள். கிருபணகனா ஒரு பரிதாபத்துக்கு உரியவர்கள் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. ஏன்னா அவ பலனை எதிர்பார்த்து பண்றா, நடந்தா சந்தோஷம், நடக்கலையா துக்கம், திருப்பி பிறக்கணும். ஏன்னா லாஜிக்கலா பார்த்து வச்சுக்கோ, பிறப்பு எப்போ இருக்காதுன்னு சொன்னா, எந்த விதமான மனசுல ஆசைகளும் இல்லாம மைண்ட்ல எந்த எதிர்பார்ப்புமே இல்லை, எல்லாம் போனப்புறம் தான் அப்ப திருப்பி ரீசன் இல்லை பிறக்கிறதுக்கு. பட் நமக்கு பாருங்க ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கு, வெளிப்படையா சொல்ற ஆசைகள் போட்டோம், மனசுல சொல்ல தெரியாத இல்ல சொல்ல நமக்கே தெரிய ஆசை லட்சத்துக்குமா இருக்கு. அப்ப அதெல்லாம் பீஜ ரூபத்தில் இருந்துட்டே இருக்கு. அப்ப திருப்பி பிறந்தாதான் திருப்பி அந்த அந்த வாசனைகள்லாம் திருப்பி வெளில வரணும். அப்படி வராம பூர்த்தி ஆகாம இது மோட்சம் கிடைக்காது. அப்ப என்ன பண்ணு கேட்டா, பலத்தியாகம் பண்ணே, எனக்கு இல்ல எனக்கு இல்ல எனக்கு இல்ல, அதனாலதான் என்ன பண்றாங்க கேட்டா, அழகா சாத்திக தியாகத்தை முதலே பண்ணி வச்சிருக்கா. எந்த கர்மா பண்றதுனால, பகவத் ஆராதனை ரூபம், பகவத் கைங்கரி ரூபம், இது நான் பண்ணல இது பெருமாளுக்கு அப்படின்னு ஒரு ஒரு கர்மாவும் பண்ணச்சு என்ன ஆறுதுன்னு கேட்டா, நமக்கு அந்த பலன் நடக்க ஆசை போயிடுறது. அப்ப சம்ஸ்காரமும், அதாவது இது வந்து கான்சியஸா சொல்லணும், மெக்கானிக்கலா பண்ணா அதுவும் யூஸ் இல்லை, ஏன்னா தெரிஞ்சுக்கிறது சங்கல்பம் பண்ணச்சேவே இந்த கர்மாவை நான் ஏன் பண்றேன்னு கேட்டா, இது பகவானுடைய நியமம், என்னோட குரு சொன்னார் பண்ணறேன் அவ்வளவுதான், அதுக்கு மேல கேள்வி இல்லை. எதுக்கு பண்ற, அவருக்கு கைங்கரியம் முடிஞ்சு போச்சு, இதனால வர பலன் மேல எனக்கு ஆசை கிடையாது, அவருக்கு அவருக்கு ஒரு அவர் ஆக்ஞாவை நிறைவேற்றுறேன், அதான் ஆக்ஞா அனுமதியான சொல்வா கர்மாக்கு பேர். அப்படி பண்றதா என்ன அதுன்னு கேட்டா, அந்த கர்மா பண்ணி ஒரு பலன் வருது இல்லையா, நம்ம அதுல அட்டாச்சா இல்லாதனால நமக்கு அது வந்து சேரப்போறது இல்லை. அப்படி அதுல ஆசை வைக்கிறவா பல ஹேத்தவா கிருபனாக மிசரபிள் போடுற, எஹ அயம் பிரதான பலத்தியாக விஷய அவாந்தர பல சித்தியோகோ சமத்த விஷயச்ச புத்தி யோகா தத்யுக்தாது கர்மனஹ இத்தரத்து கர்ம தூரேன அவரம். இப்படிப்பட்ட ஒரு இது பிரதான பலத்தியாக விஷயம்னா எல்லா கர்மாவுக்கும் ரெண்டு பலன் உண்டு. முக்கிய பலன் அவாந்தர பலன்னா சப்சிடரி. முன்னே சொன்னோம் மாதிரி இந்த ஆயில் எக்ஸ்பிரேஷன் இருக்கு பாருங்க, அதுல முக்கியமா கிடைக்கிறது ஒண்ணு, சைட்ல சில விஷயங்கள்லாம் கிடைச்சிட்டு இருக்கும். அதுக்கு பேர் இந்த மறந்து போயிட்டு மெயின் இது சொல்லிச்சு, செகண்ட் அந்த செகண்டரியா கிடைக்கிற இதுக்கு அலையில ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு. சரி போட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் முக்கிய பலன் ஒண்ணு இருக்கும், அதோட அசோசியேட்டட் செகண்டரி பலன் இருக்கும். அப்படி ரெண்டு பலன் மேலையும் ஆசை இல்லாம புத்தி யோகத்துல இருந்து கர்மா பண்றதுக்கே அது என்னது, அதுதான் பெஸ்ட். இத்தரத்து கர்மம் இருக்கு, அதை தவிர வேற மாதிரியான பண்ணக்கூடிய ஒரு கர்மா இருக்கு, பலன் மேல ஆசை வச்சு அது அவரம், அது தாழ்ந்தது. மகத்து ஏத்தத்து துவயோகோ உத்கர்ஷ அபகர்ஷ ரூபம் வைரூபியம். இதுல இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் இருக்கு அது நிறைய அப்படிங்கிறார். உக்த புத்தியோக யுக்தம் கர்ம நிகிலம் சாம்சாரிகம் துக்கம் வினிவர்த்திய பரம புருஷார்த்த லட்சணம் ச மோக்ஷம் பிராபயதி. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சமத்துவத்தோட காரியத்தை பண்ணா அது இந்த கர்மாவுக்கு உண்டான பலன் அது மட்டும் இல்ல, மோட்சத்தையே கொடுக்கக்கூடியது. ஏன்னா ஒன்ஸ் அந்த நமக்கு அந்த மைண்ட் செட் வந்துட்டு வச்சுக்கோம், ஒரு தடவை வர்றது கஷ்டம், கஷ்டப்பட்டு அந்த மைண்ட் செட் வந்துட்டு வச்சுக்கோம், அப்புறம் எவ்வளவு கிடைச்சாலும் நமக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா 1000 ரூபாய் கிடைக்கணும்னு வச்சுக்கோம், போனா 1000 ரூபாய் கிடைக்கணும்னு வச்சுக்கோம். எல்லாருக்கும் வந்து இப்ப நமக்கு நிறைய பைசா இருக்கிறதுனால 1000 ரூபாய் தானே பரவாயில்ல ஓகேன்னு இருப்போம். இல்லப்பா 1 கோடி ரூபாய் கிடைக்கிறதா அப்ப யோசிப்போம், 1 கோடியா சரி மயிலாப்பூர்லாம் ஃபிளாட் வாங்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப நமக்கு தோன்றது 1 கோடி ரூபாய் கிடைக்கும்னா, அப்ப ஒன்ஸ் நம்ம அந்த அந்த மைண்டை பிக்ஸ் பண்ணிட்டோம்னா டெம்ப்டே ஆக மாட்டோம். 1000 ரூபாவோ 1 கோடி ரூபாவோ 2 கோடி ரூபாவோ வேண்டாம். யாரும் சொன்னா ட்ரிப்ளிகேட்ல இருக்காவா, மாட வீதியில் இருக்கா, அங்கிருந்து அவ வாத்துல சொன்னா இங்க இருந்து காலி பண்ணிட்டு வேற எதுக்கு தெருக்கு போலாம் அப்படின்னாலாம் அவ சொன்னா நீ டெய்லியே 1 கோடி கொடுத்தாலும் நான் வரலாம். ஏன்னா இங்க பெருமாள் ஏழற இடம், நித்திய சங்காலம் போய் பெருமாள் சேர்க்கறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது. நீ டெய்லியே 1 கோடி கொடுத்தா நான் வரல அப்படின்னு சொன்னேன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு. அப்பனா எப்படி இருக்கு பாருங்க மைண்ட், அப்போ டெய்லி 1 கோடி கொடுத்தாலும் வரல அப்படிங்கிற, கொடுத்தா என்னாகும் தெரியாது பட் சொன்னா. அது மாதிரி அந்த மைண்ட பிக்ஸ் பண்றது சமம் இதுதான். அப்ப என்ன பண்றதுன்னா அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் ஆனது மோட்சத்துக்கு ஏத்துவா இருக்கு. இத்தரத்து அபரிமித துக்க ரூபம் சம்சாரம் நிதி அத்தகா. இன்னொன்னு இருக்கு, திருப்பி திருப்பி சம்சாரத்திலே புறக்கிறதுக்கு உண்டான வழி, இது சின்ன கர்மாவா இருந்தா கூட பலன் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பண்றது என்ன ஆகுதுன்னு கேட்டா அது சம்சாரத்துக்கு ஏதுவா இருக்கு. இது கர்மணி கிரியமானே உக்தாயாம் புத்தௌ சரணம் அன்பிச்ச. இப்படி சொல்லக்கூடிய அந்த ஒரு புத்தியில் நீ சரணடைவாய்னா அதுல இரு அர்த்தம், பி பேஸ் அர்த்தம். சரணம் வாசஸ்தானம், சரணம் கேட்டா வாசஸ்தானம் இருப்பிடம், அப்படிப்பட்ட புத்தியே இருப்பிடம் சொன்னா யூ பி தேர் அர்த்தம், பி பிளேஸ். தஸ்யாமேவ புத்தோ வர்த்தஸ்வ இத்யர்த்தஹ. அப்படிப்பட்ட புத்தியோடு இருந்த அர்த்தம். கிருபணாக பலஹேதவ பலசங்காதினா கர்ம குருபானாக கிருபணாக சம்சாரிணா பவேயு. அதர் பீப்புள் இருக்காளே திருப்பி திருப்பி சம்சாரத்தில் இருக்கிறதுக்கு கடவார்கள் சொல்லி முடிக்கிறார். அடுத்து இன்னொரு என்னன்னு கேட்டா இங்க என்ன பலன் இப்போ அதை நம்ம இன்னைக்கு லெக்சர் ஆரம்பிச்சோம். மோட்சம்னா இருக்கணும் சார், அதெல்லாம் எப்பயோ வரப்போகுது, எங்கன்னு தெரியாது, டெஸ்டினி தெரியாது, யார் ஆயிஷன் அப்புறம் அவனு தெரியாது. இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு வழி சொல்லுவோம்னு கேட்டா புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுகத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய புத்தியஸ்வ யோக கர்மது கௌசலம். யோக கர்மது கௌசலம், எக்ஸ்பர்டீஸ் இன் ஆக்ஷன் தான் யோகாண்ட. யோகான்னு கேட்டா எக்ஸ்பர்டீஸ் இன் ஆக்ஷன். அந்த எக்ஸ்பர்டீஸ் எப்ப வரும்னு கேட்டா அந்த காரியத்தை பண்ணச்சே எந்த விதமான சஞ்சலமும் இல்லாம பண்றது. அஜிடேஷன் எப்ப வருது, ஒன்னு நான் பண்றேன்ற எண்ணம் வந்து ஒழுங்கா பண்ணணுமே, என் பேர் கெட்டு போயிடுமே, இப்படிலான ஃபீலிங்ஸ் இருக்கு. இல்ல ரெண்டாவது நன்னா வரணுமே, ஒரு ஸ்வீட் பண்றோம் வச்சுக்கோ நன்னா வரணுமே, ரெண்டு பால்கோவா பண்றோம்னா பண்றதுக்கு நன்னா தோன்றது நமக்கு இப்போ. அப்ப அந்த பதப்பதப்பு இருக்கணும், அதுவே என்ன பண்றதுன்னு கேட்டா நம்மளுக்கு எக்ஸ்பர்டீஸ் வராம தடுத்துரும். அப்ப யோகா கர்மச கௌசலம், யோகானு கேட்டா எக்ஸ்பர்டீஸ் இன் ஆக்ஷன், ஸ்கில் இன் ஆக்ஷன். புத்தி யுக்தா ஜஹாதி இஹன, இஹன இங்கு, இஹன இங்கு எது, உபே சுக்ருத துஷ்கிருதே. அப்படிப்பட்ட புத்தியோடு சேர்ந்தவன் ஜஹாதின் அபேண்டன்ஸ், இங்கேயே விட்டுடுறான். எது சுக்ருதம் என்ன துஷ்கிருதம் என்ன, நல்லதோ கெட்டதோ அவனை சேராது. ஏன்னா அப்படிப்பட்டவன் இங்க இருந்துச்சு அதை அபேண்டன் பண்றான். தஸ்மாத் யோகா யுத்தியஸ்த, அதனால என்ன பண்ணு, அப்படிப்பட்ட யோகத்துக்காக நீ சேர வேண்டும், அதை பெற வேண்டும் சாதிக்கிற. புத்தி யோக யுக்தா தூ கர்ம குருவானக உபே சுக்ருத துஷ்கிருதே அநாதிகால சஞ்சித்தே அனந்தே பந்த ஹேத்து பூதே ஜஹாதி. என்ன பண்றான், அப்படிப்பட்டவன் ஒரு புத்தி யோகத்தோடு கூடியவன் கர்மா பண்ணச்சு, அநாதிகால சஞ்சித்தே ரொம்ப நாளா சேர்த்து வைக்கக்கூடிய இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே ஒரு ஸ்டேஜில் இழந்துடுறான். அதாவது கர்மான்னு சொல்லுவோம் நம்ம, கர்மா த்ரிவிதம் வழி பார்த்தோம், சஞ்சித்த கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மான்னு பேர். சஞ்சித்த கர்மான்றது பிரிக்காத மூட்டைன்னு சொல்லுவா, இதுவரைக்கும் ஏகப்பட்ட ஜென்மால கர்மா பண்ணி பண்ணி பண்ணி ஏகமா ஒரு ரூம் ஒரு பில்டிங் முழுக்க மூட்டை மூட்டையா இருக்கு. பிராரப்த கர்மான்றது ஒரே ஒரு மூட்டை மட்டும் பிரிச்சிருக்கு, பிரித்த வினைத்திறன் சொல்லுவாது, அது மட்டும் பிரிச்சிருக்கு. அந்த மூட்டையை எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஜென்மம் இருக்கலாம், இல்ல பல ஜென்மங்கள் இருக்கலாம், அந்த ஒரு மூட்டை எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு. அப்ப இந்த மூட்டையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இல்லையா, அப்ப என்ன பண்ணிருக்கோம், சும்மால நம்ம போச்சே விதைய போட்டுட்டே இருக்கும், பின்னாடி மடக்க முளைச்சுட்டே இருக்கு, இதுதான் ஆகாமி கர்மா. அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல ஒருத்தர் இருந்து கர்மாவை பண்ணி பண்ணி பண்ணி என்ன கிட்ட ஒரு ஸ்டேஜ்ல திடீர்னு சஞ்சித கர்மா எல்லாம் போய் பார்த்தா ரூம் காலியா இருக்கு, எல்லா மூட்டையும் காலி, சஞ்சித கர்மா எல்லாம் போயிடுறது. அப்ப அந்த புத்தி வந்த உடனேவே என்ன கேட்டா, ஃபியூச்சர் கர்மாவும் வராது. ஃபியூச்சர் கர்மா எப்போ வரும், பலன் மேல ஆசை வச்சு பண்ணச்சேதான் ஃபியூச்சர் கர்மா வருது. அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்த உடனே சஞ்சித கர்மா போயிட்டு இனிமேல் வந்து எல்லா விதையும் தக்தம் ஆயிடுறது, எரிக்கப்பட்ட விதையாடுறது. அப்ப என்ன கேட்டா, அந்த பிரிச்ச மூட்டையை மட்டும்தான் அதை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம்தான் அந்த ஜென்மாவே இருக்கும். பிராரப்த கர்மா அனுபவிக்க இதுன்னு சொல்லுவான், நாசம் நாசம்னு சொல்லுவான், அனுபவிச்சுதான் சில கர்மாவை கைக்கணும். பிரபத்தி பண்ணப்புறம் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு சொன்னா அந்த கர்மாவை அங்கேயே அனுபவிச்சு கழிச்சிடுறது, அது நல்லதுன்னு நினைச்சுக்கணும். பிரபத்தி பண்ணப்புறம் கஷ்டம் வந்ததுன்னா நல்லது, கர்மா மிச்சம் கர்மா கழியிறதுன்னு நினைச்சுக்கணும். நம்ம கஷ்டம் என்னன்னு கேட்டா கர்மா கழியிறது, அது பெஸ்ட் மனப்பான்மை. அப்படி வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, சரி ஏதோ கூட இருக்கா அதே இருந்துருக்கா எப்பப்பா நம்ம வசிந்துருக்கானா, சரி நல்லதா போச்சு நல்லா வைங்க அப்படியே உட்கார்ந்து கேட்டுருந்தோம். கொஞ்சம் இருக்கும் நான் காரியத்தை முடிச்சுட்டு வரேன், ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சேன்னா இன்னைக்கு இருக்க கர்மாவெல்லாம் கழிஞ்சு போடுது, அப்படி பாவத்தை வளர்த்துக்கணும். கூட உட்காந்து சரி தொந்தரவு கொடுத்துனே இருக்கா, சரி போ ரைட்டு கர்மா கழிக்கிறது ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் பண்ணி அந்த கதையை சொன்னோம், பராசரப்பட்டர் வந்து என்ன பண்ணார், கோவில் இருந்தார், வந்து ஒருத்தர் கண்ணாமலும் கத்துறார், நீ எல்லாம் பெரிய மனுஷரா அப்படிங்கிறார். இதனால பொறுமையா அப்படி கேட்டுட்டே இருக்கார், ஒண்ணுமே பதிலே சொல்லல, ஏதோ வாக்கு கொடுத்தார் பண்ண முடியல, எல்லாம் பெரிய மனுஷனா கோவில்ல நான் தனியா பிரைவேட்டா வெயில கேபின்ல கூப்பிட்டு ஓபன் ஹால்ல வெயிலர் ஒருத்தர் அப்படியே கேட்டுட்டே இருக்கார். சிஷியாலாம் கோபம் வருது, அவரெல்லாம் சல்லமே பண்ணல, மன்னிச்சிருப்பா அப்படின்னார். ஏன்னா சுவாமி இப்படி கத்துறாருன்னா கத்துறா நல்லதுதான் கர்மா கழிக்கிறது அப்படின்னாரு. அது மாதிரி யாராவது திட்டினான்னு நினைச்சுக்கணும்னா, ரோட்ல ஒருத்தன் கத்துனானா நல்லா கத்துப்பா கர்மா கழிக்கிறது நினைச்சுக்கணும். எப்பன்னு கேட்டா நம்ம பண்ண தப்புக்கு தப்ப பண்ணிட்டு அது தப்புன்னு சொல்றா பாருங்க, அப்ப வி ஷுட் வெல்கம் தந்தது, நல்ல வேலை சொல்லியே கர்மா கழிக்கிறது நினைச்சு. அப்படி இருந்தா என்னங்கிட்டா கர்மாலாம் தானா கழியாது. தஸ்மாத் உத்தாய புத்தி யோகா யுஜஸ்வ, யோக கர்மசு கௌசலம், கர்மசு கிரியமானேஷு அயம் புத்தி யோக கௌசலம். இப்படிப்பட்ட புத்தி யோகம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஸ்கில்ல கொடுக்கறது. அதிசாமர்த்தியம், ஒரு ஒரு எக்ஸீடிங் ஸ்கில் அது, அதிசாமர்த்திய சாத்திய இத்தியர்த்த, அது என்ன கிடைக்கும், அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கொண்டு கொடுக்கும். எதுனா அந்த ஈவன்ஸ் ஆஃப் மைண்ட், கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் தியக்வா மனிஷினஹ ஜன்ம பந்த விநிர்முக்தாஹ பதம் கச்சந்தனாமயம். என்ன ஆர்திப்பா வாழ்க்கலாம், அப்படி ஈவனஸ் ஆஃப் மைண்டோட ஒர்க் பண்ற என்ன ஆர்டுன்னு கேட்டா, பதம் கச்சந்தி அனாமயம், எந்த விதமான ரோகமோ துக்கமோ இல்லாத ஒரு இடத்தை அடைவார்கள். அது எதுவும் கேட்டா பரமபதம் ஸ்ரீவைகுண்டம், அங்க போனா எந்த துக்கமும் கிடையாது, ஒரே சந்தோஷம்தான். அப்படிப்பட்டதை அடைவார்கள் யாரு, ஜென்ம பந்த விடுமுக்தாக, ஜென்மத்துக்கு பந்தமாக இருக்கக்கூடியதுல இருந்தா விடுபட்டவர்கள். எப்படி, கர்மஜம் புத்தி யுக்தாகி பலம் தெக்வா மனுஷனஹ, அப்படி அந்த மனுஷனஹனா புத்திமான்கள் அந்த கர்ம பலனை விட்டுட்டு பண்ண காரியம் பண்ணி பண்ணி என்ன அர்த்தம்னு கேட்டா, அவளுக்கு அந்த பரமபதத்தை அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அங்க என்ன கிடைக்கும் கேட்டா, அங்க சந்தோஷம் மாத்திரம்தான் இருக்கும், துக்கத்துக்கு எந்த விதமான இடமும் கிடையாது அப்படிங்கிறது. புத்தியோக யுக்தாக கர்மஜம் பலம் தியக்துவா கர்ம குருவந்தா, அப்படிப்பட்ட ஞானிகள் என்ன பண்றா, பலத்தை விட்டு கர்மா பண்றா. தஸ்மாத், அதனால என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, ஜன்மபந்த வினிர்முக்தாக அனாமயம் பதம் கச்சந்தி. அனாமயம்னாலே வியாதி, எந்த விதமான தீங்கு இல்லாத ஒரு இடத்தை. பதம்னா இடம், அபோட். ஹி அப்படின்னா சம்ஸ்கிருதத்துக்கு பிரசித்தம். இண்டீட்னு இங்கிலீஷ் சொல்றோம் இல்லையா, இண்டீட் அப்படின்னு நிச்சயமாக நடத்தும். அதான் ஹி. ஏதன் சர்வாசு உபனிஷத்து இத்தியர்த்தக, இதைத்தான் எல்லா உபனிஷத்தும் சொல்லப்பட்டது நடத்தம். ஏன்னா கீதையே முன்னாடியே முதல்ல ஆன்மீகம் சொன்னோம், சர்வோ உபனிஷதோ காவக. எல்லா உபனிஷத்தும் மாடு மாதிரி, பசு மாடு மாதிரி. கோபாலக என்ன பண்றான், கிருஷ்ணன், கிருஷ்ணன் பால் கறக்கணும்னா இருக்கான், கறக்கப்படுற பால் தான் கீதை. அதை கன்று இல்லாம மாடு பால் கறக்காது, அது அர்ஜுனன், அந்த கன்று தான் அர்ஜுனன். அர்ஜுனனை முன்னிட்டு நமக்கு கீதைன்ற அந்த உபனிஷ சாரத்தை கொடுக்கிறார். அதனால இதுதான் எல்லா உபனிஷம் சொல்லப்பட்ட விஷயம் சொல்றாரு. யதா தே மோக கலிதம் புத்தியர் கதி கதி தரிஷ்யதி ததா கந்தாதி நிர்வேதம் ஸ்ரோதவ்யேஷு தஸ்யச. இப்ப உன்னுடைய புத்தியானது யதி தரிஷ்யதி, தரிஷ்யதி தாண்டுகிறது அர்த்தம், தாண்டுகிறது. எதை தாண்டது, மோக கலிதம். மோகம்ன்ற டெலிவிஷன்ற இது இருக்கணும், அதை எப்ப அது தாண்டுறதோ. சில விஷயம் இப்ப நமக்கு புரியறதில்ல, எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு கிட்ட புரியறதில்ல. ஏன்னா நம்ம என்ன, அந்த மோகத்துல இருந்துட்டே இருக்கும். எப்ப கொஞ்சம் போற அந்த மோகம் போச்சுனா கூட அட்டாச்மெண்ட் விலகிறது. எவ்வளவு பேரை பார்க்கறோம், ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்காங்கன்னா கடைசியில வாழ்க்கை யூஸே ஆல தெரியறது நமக்கு. இருந்தாலும் நமக்கு சொத்து சேர்க்கிற ஒரு ஆசை இருந்துதான் இருக்கு. அவருக்கு இல்லை நான் எனக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சுக்கணும். இதுதான் எல்லா ஸ்திதியும். ஆதிசங்கரர் அற்புதமா எழுதியிருக்காரு பஜகோவிந்தத்தை. பஜகோவிந்தெல்லாம் வாசிக்கணும் எல்லாரும். அது வைராக்கியம் வரணும்னா பஜகோவிந்த டெய்லி கேட்டா போறாது. அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணுறது, என்ன கிடைக்கிறதோ வித்தம் அதை வச்சுட்டு சந்தோஷப்படுங்க. வீணா அலையாது, என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு சந்தோஷமா இருப்பீங்கிறேன். அத மேனேஜ்மெண்ட்ல ஸ்டோரியா சொல்றான். ஒரு ஊர்ல ஒரு பிஷர் மேன் இருந்தானா, அவன் என்ன பண்ணா, அவன் கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க ஏரியோ நதியோ அதுல போய் மீன் பிடிச்சிட்டு இருந்தான். ஏதோ 10 மீன் 20 மீன் கிடைச்சிருந்தது, 10 வித்தான், 10 ஏதோ சமைச்சு சாப்பிட்டா சந்தோஷமா இருந்தான். இதை பார்த்தா சந்தோஷமா இருந்தா பொறுக்காது சில பேருக்கு, போய் எப்படி சந்தோஷமா இருக்கான்னு பாக்குறதுக்கு தோணும். ஒரு கன்சல்டன்ட் இருந்த போனா, நான் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் போயிட்டு, ஏன் பாரு இவ்வளவு பேசிக்கா இருக்க, நாளைக்கு என்ன பண்ணணும்னா, பரப்பா அந்த நதி எங்க கொண்டு தாத்தா காலத்திலேருந்து நாங்க இப்படிதான் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம், இது இருந்துதான் இருக்கு, மீனும் இருந்துதான் இருக்கு, நாளைக்குலாம் இல்லாம போகாது, எனக்கு இது போறோம் அப்படின்னா, இல்ல இல்ல நீ இது இருக்கக்கூடாது, யூ ஷுட் ஹாவ் மோர் டிசைர்ஸ் அப்படின்னா, சரி என்ன பண்ணு சொல்ல அப்படின்னா, இப்ப அந்த பக்கம் போனா வச்சுக்கோ நிறைய மீன் இருக்கணும், அங்க போய் பிடிக்கலாம்னா, பட் அந்த பக்கம் நான் போக முடியாது அப்படின்னா, ஒரு போட் வாங்கினா, போட் எப்படி வாங்குறதா கொலப்படாத, நான் லோன் வாங்கி தரேன் அப்படின்னா, லோனை வாங்கி போட்டை வாங்கு, சரி போட்டை ஓடுறதுக்கு ஆள் வேணுமா, ஹையர் பண்ண ஆள் எம்ப்ளாய் பண்ணா, அதுக்கும் லோன் வாங்கி தரேன் அப்படின்னா, சரி நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, போட்டு மேன் வாங்கி விடுனா, வர மீன் நிறைய பிடிச்சிட்டு வருவான்னா, சரிப்பா இவ்வளவு மீன் பிடிச்சிட்டு வந்தா இந்த கிராமத்துல ஆள் கிடையாது வாங்கிக்கிறதுக்குன்னா, அதுக்கு நான் மார்க்கெட்டிங் ஒரு ஆள் வச்சிருக்கேன், அவனை போட்டினா பக்கத்துல கிராமத்துல வித்துட்டு வரலாம்னா, சரி அப்ப என்ன கிடைக்கும்னா, நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னா, நிறைய பணம் கிடைச்சா என்ன ஆகும்னா, சந்தோஷமா இருக்கலாம்னா, நான் இப்பயே சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னா, நான் இப்பயே சந்தோஷமா தான் இருக்கேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு சந்தோஷமா இருக்கணுமானா, நம்ம எல்லாருக்கும் இதே கதி தான். ஏதோ வாடகை வீட்டுல இருக்கோம் சந்தோஷமா இருக்கலாமோ, அங்க போய் அந்த 2 கோடி ரூபாய் கொடுத்து வீடு கொடுத்து வாங்கி இருந்தாதான் எனக்கு சந்தோஷம்னா, ஏன் சந்தோஷம் எங்க இருக்கு, இப்போ இருக்கிற இடத்துல தானே இருக்கு இல்லையா. வயமிக பரிதுஷ்டாக வல்கலைஹி துஞ்ச துப்பூலகின்னா கர்த்தஹரி வைராகிஷ்டு. அதாவது காட்டுல ஒருத்தர் மர உரிய தரிச்சுட்டு சந்தோஷமா இருக்காரா, ராஜா போய் நிக்கிறா, ராஜா போய் நின்றவனே அவனுக்கு ஒண்ணு ராஜா வந்திருக்கான்னு ஒரு கவனமும் இல்ல. ஏன்னா உன்னால எனக்கு என்ன காரியம், ஒரு காரியம் இல்ல உட்கார்ந்து இருக்கான், எப்படா இந்த மாதிரி இருக்கலாம், நான் வந்திருக்கேன் கவனிக்கலான்னு கேட்டா, இந்த மாதிரிப்பா நான் இங்க சந்தோஷமா இருக்கேன், மர உரிய தரிச்சு சந்தோஷமா இருக்கேன், நீ சந்தோஷமா இருக்க பட்டு உடுத்திட்டு ஆக மொத்தம் 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கும். அந்த சந்தோஷத்துல ஏதாவது வித்தியாசம் இருக்கா, கிடையாது. நான் சந்தோஷமா இருக்கேன், நீ சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இது போற உனக்கு அது உனக்கு போறாது அப்படி இருந்துச்சு. அப்படி இருக்கிறவாளுக்கு எப்பயும் சந்தோஷம் தான் இங்கேயே. அது எப்ப வரும்னு கேட்டா வைராக்கியம் வரணும். கசியல சுகம் கரவதி விராகத்தின்னு சொல்லிருக்காரு அவரு, சங்கர சொல்லிருக்காரு. விராகம் வைராக்கியம் மனது யாருக்குதான் சுகத்தை கொடுக்காதுங்கிறது. சின்ன வயசுல ஓட வேண்டியதுதான், ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வைராக்கியம் வரணும். வந்தாதான் நம்மளும் நிமதியா இருக்கலாம், இருக்கிறவள் நிம்மதியா இருக்க விடலாம், அதுக்கு தேவை. அப்ப அந்த மோக கலிதம் எதாத்தே புத்தி வெதித்தரிஷதி, அந்த மோகத்தை உள்ள புத்தியானது எப்ப தாண்டதோ ததா கந்தாசி நிர்வேதம், அப்பதான் என்ன பண்ணுவ, ஒரு விஷயம் தெரிஞ்சுப்ப. என்னன்னு கேட்டா ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய, இது வரைக்கும் கேட்டது கேட்க போறதெல்லாம் பத்தி என்ன பண்ணுவா, ஒரு வெறுப்பதையே அடைவன். இதுக்காக ஓடினோம் அப்படின்ட்டு மிதுக்காதனால ஓடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நீயே எப்ப எப்ப தெரியும் கேட்டா அந்த மோகத்தை தாண்டாதான் தெரியும் கேட்டா. உக்த பிரகாரேன கர்மணி வர்த்தமானஸ்தயா தயா வித்யா நிர்தூத கல்மஷத்து ஏ புத்தி யதா மோக கலிதம் அத்தியல்ப பல சங்க ஹேத்து பூதம் மோகரூபம் கலுஷம் வெதுதரிஷதி. எப்ப உன்னோட இந்த மாதிரி சொல்லப்பட்ட வழியில கர்மாப பண்ணி அதனால அடையப்பட்ட புத்தி எப்ப உனக்கு கிடைக்கிறதோ எப்ப அந்த மோகத்தை தாண்டறியோ இல்லையா அப்ப என்ன இருக்குது ததா அஸ்மத்த இத்தக இதூர்வம் தியாஜ்யதையா ஸ்ருதஸ்ய பலாதேகே இதப்பச்சாதே ஸ்ரோதவ்யஸ்ய கிருதே ஸ்வயமேவ நிர்வேதம் கந்தாதி கமிஷசி. நீயே யூ வில் ஃபீல் டிஸ்கஸ்டட் அப்படிங்கிற இதுக்காக ஓடின்னு இருந்தோம் இந்த அல்பத்துக்காக ஓடின்னு இருந்தோம் நீ நினைச்சு பண்ண ஏன்னா இதுல சந்தோஷமே இல்லை. ஆனா அல்ப விஷயங்கள் தான் வாழ்க்கையில நிறைய சுகத்தை கொடுக்கறது இல்லை. எல்லாரும் அல்ப சுகம் தான் என்ன கிடைக்க ஒரு அல்ப சுகம் அப்படின்றாங்க அதுதான் எல்லாரும் விழுந்து போறோம். அல்பமான விஷயங்கள் தான் நமக்கு இப்ப பெரிய சுகத்தை கொடுத்துருக்கு. ஆனா பெரிய சுகத்தை அடைஞ்சிட்டோம்னா 1000 ரூபாய்க்கு நம்ம போவோம் வரங்க இப்ப போக மாட்டோம் கண்டிப்பா. அப்ப அது மாதிரி எல்லாமே அந்த ரேஞ்சிலேயே இருக்கும் வேண்டாம்னு. அது எப்ப வரும் கேட்டா அந்த மோகங்களுக்கு தாண்டணும். எப்ப அந்த மோகத்தை தாண்டுவோம்னா இந்த மாதிரி கர்மாவை பண்ணச்சேதான். எல்லா சாஸ்திரங்களும் தான் சொல்றது. யோக சாஸ்திரத்துல அபியாச வைராகியா தன்னிரோத சூத்திரம் இருக்கு. சது தீர்க்கால சிலவே படிச்சிருப்பேன் ஆதர நைரந்தரியன்னு போடுறார். தீர்க்கால அதை வேடிக்கையா சதாசிவ பிரம்மேந்திர கமெண்ட்ரி எழுதுறார். ஒரு அம்மா குழந்தைய பாடசாலைக்கு அனுப்பிச்சாலா 4 வேதம் தானே இருக்கு 4 வேதம் அத்தியானம் பண்ணும் இல்லையா உடனே 5 நாள் ஆச்சு பையன் திரும்பி வரலையா உடனே கேட்டலாம் 4 வேதம் தானே இருக்கு 5 நாள் ஆச்சு பையனை வரவே இல்லையே அப்படின்னா வேதம் 4 நம்பர் இருந்துட்டு போட்டோம் எவ்வளவு விஷயம் இருக்கு கத்துக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் படிக்கிறதுக்கு தெரியாம 4 நாள் 5 நாள் எடுத்த பையனை திரும்பி வரலையேன்னா தீர்க்க காலம் எவ்வளவு காலம் அபியாசம் பண்ணணும் அப்படி அவ்வளவு காலம் அபியாசம் பண்ணாதான் அந்த ஸ்திதி கிடைக்கும். இல்லாட்டி என்ன பண்றதுன்னா ஈஸ்வர பிரதிதானத்துக்கு பகவான போய் அடைங்கும் அவரை ஹெல்ப் பண்ணு பாருங்க. அதான் பிரபத்தி பண்ண அண்ணாவும் கேட்டா அவரே எல்லா மூட்டையும் கழிச்சு விடுறாரு. நம்மளா கொண்டு நம்ம எத்தனைதெல்லாம் கழிக்க வேணாம் அவர் கழிச்சு விடாரு. அதுதான் எல்லாரும் இண்டிகேட் பண்றா. அதனால தெளிவா சொல்றதுன்றது இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம். அப்போ ஸ்வயமேவ நிர்வேதம் கந்தாசி கமிஷதி அதை அடையச்சே உனக்கு இதன் மேல ஒரு வெறுப்பானது ஏற்படும். யோகே திமாம் சுணு இத்தியாதினா உக்தசிய ஆத்ம யாத்தாத்ம ஞான பூர்வகசிய புத்தி விசேஷ சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருத கர்மானுஷ்டானசிய லக்ஷணபூதம் யோகாக்கியம் பலமாக. இப்ப என்ன கிடைக்கும் இப்ப கிளியர் ரிசல்ட் என்ன கேட்டா ஆத்ம சாட்சாத்காரமானது ஏற்படும். அதாவது மூணு ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டா பிரகிருத்தியை விடுறது, ரெண்டாவது நம்ம சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் தான் பரமாத்ம சுரூபத்துக்கு போக முடியும். பிரகிருத்தியை விட்டா என்ன கேட்டா நம்ம சுரூபம் நமக்கு தெரியும். எப்படி ஒரு விளக்கு இருக்கு அந்த காலத்துல அந்த பெட்ரூம் மாஸ் லைட்லாம் இருக்கும் ராத்திரியில வச்சு மருத்துவம் கரண்ட் போச்சுன்னா அது ரொம்ப அதிகமா எரிஞ்சா வச்சுக்கோ அந்த மேல கும்பிங்க அந்த கிளாஸ் இருக்கு அது முழுக்க கறி ஆயிடும். அது கறி ஆயிடுத்து வச்சுங்களேன் விளக்கு எரிஞ்சிருந்தா கூட வெளிச்சமே இருக்காது. அப்ப என்ன பண்ணணும் அதை எடுத்து அதை துணியை வச்சு துடைக்கிறோம், தொடச்சு திருப்பி வைக்கிறோம் இல்லையா. அப்ப அதுதான் அந்த ஆத்மஸ்வரூபம். அப்ப அந்த துணியை வச்சு துடைக்கிறோம் பாருங்க அதுதான் இந்த கர்மா. இப்படி இந்த கர்மாலாம் பண்ண பிறகுனா அந்த கிளாஸ் ஆனது பல பல நாளுது. ஆனா என்ன ஆகும் கேட்டா உள்ள இருக்கக்கூடிய ஜோதி எப்பயும் எரிஞ்சுன்னு தான் இருக்கு, அது பிரகாசமா தானே எரியுது. அப்ப தெரியுது ஓ இவ்வளவு பிரகாசமானது இல்லை. அதுக்கப்புறமா அது இருக்கக்கூடிய பிரயோஜனம் என்னன்னு கேட்டா பரமாத்மாவுடைய இந்த பின்னாடி அதை சொல்லப்படுறது. இப்போ ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதாஸ்தாசதி நிஷ்சலா சமாதா அவசலா புத்திஹி ததா யோகம் அவாப்ஸ்யசி. ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா, அதாவது இத கேட்டதுனால உன்னுடைய புத்தி இருக்கே நிஷ்சலா ஸ்தாசதி யதா. நிஷ்சலம்னா அந்த ஒரு சாஞ்சல்யமே இல்லாம எப்ப இருக்குமோ உள்ள புத்தியானது என்ன கிடைக்கும் கேட்டா சமாதௌ அச்சலா புத்தி. சமாதௌனா சமாதியில், சமாதியில் அச்சலா, அச்சலானா அசையற்ற. மவுண்டன்ஸ்லாம் அச்சலகான்னு பேரு. வெங்கடாச்சலம் சொல்ற மாதிரி வெங்கடாச்சலம்னா வெங்கட அச்சலம், அதான் அதுக்கு பேர் அது. ததா யோகம் அபாப்ஸதி, அப்பதான் அந்த யோகம் ஏற்படும். என்ன யோகம்? இந்த இடத்துல யோகத்துக்கு என்ன அர்த்தம்னா ஆத்ம சாட்சா்காரமானது ஏற்படும். ஆத்ம அவலோகனம், உன்னை நீயே காண்பாய், உன்னை நீயே உணர்வாய். இப்ப நீ உணர முடியாம இருக்க ஏன்னு கேட்டா உன்னை சுத்தி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுதான் நேத்தி நேத்தின்னு சொல்றது. இது இல்ல இது இல்ல, ஆத்மா எதுன்னு கேட்டா சரீரம் இல்ல, பிராணன் இல்ல, மனசு இல்ல அப்படின்னு, புத்தி இல்ல அப்படின்னு சொல்லிச்சு. பின்னா போச்சு நடந்தா தனியா இருக்கக்கூடிய ஸ்வயம் பிரகாசமா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தமா இருக்கு. ஸ்ருதிஹி ஸ்ரவணம் அஸ்மத்தஹ ஸ்ரவணேன விசேஷத பிரதிபன்னா சகல இத்தர விசஜாத்திய நித்திய நிரதிசய சூக்ஷ்ம தத்துவ விஷயா ஸ்வயம் அச்சலா ஏகரூபா புத்திஹி. ஸ்ருதிஹின ஸ்ரவணம் கேட்கறதுனால, எங்கேருந்து அஸ்மத்தஹ எங்கிட்டிருந்து கேட்கறதுனால, விசேஷத பிரதிபன்னா விசேஷமாக இருக்கக்கூடியது இருக்க எது, சகல இத்தர விசஜாத்திய நித்திய நிரதிசய. சகல இத்தரன்னா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை காட்டிலும் டிஃபரெண்டா இருக்கு எதுனா ஆத்மா. பிரகிருதிக்கு அவ்வளவு பிரபேதங்கள் இருக்கு, 24 தத்துவம் பிரகிருதி, 20 தத்துவமா இருக்கு, பஞ்ச பூதங்கள் இருக்கு, பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு, எல்லாம் பிரகிருதி தான். பட் ஆத்மான்னு சொல்லிச்சு அதுக்கு பேதங்கள்லாம் கிடையாது, ஒண்ணுதான். அப்ப அந்த ஒண்ணுன்றது இந்த 24 காட்டிலும் வேறா இருக்கு. அப்படி சகல இத்தனை விசஜாதிய நித்திய நித்தியமா இருக்கு, நிரதிசய நிரதிசய எக்ஸீடிங்லி அளவில்லாத ஆனந்தம், சூக்மமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஸ்வயம் மசலா ஏகரூபா புத்தி அசங்க கர்மானுஷ்டான விமலீகிருதே மனசி சுத்தபாவம் ஏந்திய ஜனார்தனம்னு மகாபாரத சொல்லிச்சு. மனசு சுத்தமாயி நான் பெருமாள் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னேன். அப்ப மனசு சுத்தம் இல்லாட்டி நம்மளால நான் ஹையர் ட்ரூத் தெரிஞ்சுக்கவே முடியாது. அதான் விமலீகிருதே மனசி, மனசு இருக்கே தூய்மை அடைந்தா எதா நிச்சலா தாஸ்தி. இந்த மனசு விமலமா இல்லாததுனால அப்படிப்பட்ட புத்தி என்னால் அடைய முடியல. அது என்ன பண்றது, இழுக்கிறது மனசு திருப்பியும். பின்னாடி இந்த ரெண்டாவது இதுலேயே பின்னாடி அர்ஜுனே கேட்க போறான், ஏன் இழுக்க முடியலன்னு. அப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு, ஏன்னா மனசுன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்ல போறாரு. ததா யோகம், இந்த பேர் யோகம்னு என்ன அர்த்தம்னா, ஏன்னா சம்ஸ்கிருதத்துல நிறைய அர்த்தங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தைக்கும் கான்டெக்சுவல் மீனிங் தான். இந்த இடத்துல யோகம்னு கேட்டா ஆத்மாவலோகனம் அவாப்சதி. ஆத்மா அவலோகம்னா உன்னை நீயே காண்பாய்னு அர்த்தம். யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் த பியூர் ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃப் இருக்கணும், அதை இவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. ஏதது உக்தம் பவதி, இதை சொல்லணும். என்னது, சாஸ்திர ஜன்ய ஆத்ம ஞான பூர்வக கர்மயோகா சித பிரஜதாக்கிய ஞான நிஷ்டாம் ஆபாதயதி. ஞான நிஷ்டா ரூபா சித பிரஜதா து யோகாக்கியம் ஆத்மாவலோகம் சாதயதி. இப்ப அடுத்த செக்ஷன் வந்து சித பிரஜன்னா யாருன்னு கேட்க போறேன், அதுக்காக இவன் அவதாரிக்க இருக்கிறேன். கமெண்டேட்டர்ஸ் என்ன பண்ணுங்க, சங்கத்தை சொல்லணும் இந்த ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கு லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்லோகத்தில் அர்ஜுன் கேட்க போறான் சித்த பிரஜன்னா யாருன்னு சொல்லணும், அதுக்காக அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ சாஸ்திர ஜன்ய ஆத்ம ஞான பூர்வக கர்மயோக, சாஸ்திரத்தினால அறிந்து கொள்ளப்படக்கூடிய அந்த ஆத்ம ஞானம் இருக்கு, அது எப்படி எப்படி அறிஞ்சுக்கணும், கர்மயோகத்தால் தெரிஞ்சுக்கணும். அப்ப சித்த பிரஜதாச்ச ஞான நிஷ்டாம் ஆபாதயதி, அது எண்ட் ஆஃப் கர்மயோகா இருக்கு. அது எங்க கொண்டு கொடுக்குன்னு கேட்டா ஆத்ம ஞானத்தை நிஷ்டையா இருக்கு. நிஷ்டனா ஃபேர்ம் பிளேஸ்மெண்ட், நிஷ்டா நிஷ்டா பிளேஸ்மெண்ட். அத ஆபாதயதி ஞான நிஷ்டா ரூபா சித்த பிரஜதா து யோகாக்கியம் ஆத்மாவலோகனம் சாதயதி. அது எங்க கொண்டு கொடுக்கும் கேட்டா புத்தி யோகத்தை அடைஞ்சு ஞான யோகத்தை அடைஞ்சு அந்த ஆத்ம அவலோகனத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல போறார். ஏவ முக்தா பார்த்தா நிசங்க கர்மானுஷ்டான ரூப கர்மயோக சாத்திய சித பிரஜதாயாக யோக சாதன பூதாயா ஸ்வரூபம் சித பிரஜ்ஞஸ்ய அனுஷ்டான பிரகாரம் பிரச்சதி. இப்ப அர்ஜுன் கேட்க போறான், கிருஷ்ணா சித்த பிரஜன் சொல்றா, அவெல்லாம் எப்படி இருப்பா, எப்படி பேசுவா, எப்படி நடந்துப்பா, எப்படி உட்காருவா, எப்படி சாப்பிடுவா. என்ன நமக்கு டவுட் எடுதுன்னா, லோகத்துல முக்கியமான ரொம்ப கஷ்டமான காரியம் என்ன கேட்டேன்னா, ஒரு ஞானியை கண்டுபிடிக்கிறது தான். நம்மளா ஞானியா இருப்பான்னு நம்ம ஒரு இது போடும் ஃபிகர் மனசுல வச்சுருந்துருக்கோம், ஞானியா சுவாமியா அப்படிதான் இருப்பார் அப்படின்னு நினைச்சிருந்துருக்கோம். நேரில் போய் பார்த்தா இவரா, இவர் இருக்க முடியாது பாரு, இவ்வளோ ஈஸியா இருக்காரு, இவர் சுவாமியா இருக்க முடியாது, நம்மளே முடிவு பண்றோம். ஏன் நம்மளே மனசுல வச்சுருந்துருக்கோம். அப்ப அர்ஜுன் கேட்கறான், சித்தப்பிரஜனா எப்படி இருப்பான் முதல்ல, ஹவு டு யூ ஃபைண்ட் அவுட்னு. இது தெரியாம தான் நீ எல்லாரும் போய் விழுந்துடுற, அதாவது சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்கோ. இது மாதிரிலாம் உபன்யாசம் பண்றது ஒரு ஆர்ட், அவ்வளவுதான். மியூசிக் பண்ணா பாடுற மாதிரி சொல்றதுன்னு ஒரு கலை, அவ்வளவுதான். யாரோ உபன்யாசம் பண்றதுனால யாரும் ஞானி நினைச்சுக்காதீங்க, கண்டிப்பா என்ன நினைச்சுக்க வேண்டாம். கண்டிப்பா மிச்ச பேரா இருந்தா கூட நீங்க யூ ஷுட் யூஸ் யுவர் விஸ்டம். ஏன்னா பேச்சு கண்டு மயங்கக்கூடாது. ஏன்னா பேசுறதுன்றது ஒரு கலை, நிறைய பேர் நல்லா வேற நல்லா பேசுறான்னு சொல்றதுனால எல்லாம் அங்கங்க போய் விழுந்துடுறா பாவம். அப்புறம் அவளை பத்தி தெரிஞ்ச உடனே டிசல்யூஷன் ஆயிடுறது. அது முதல்லயே நம்ம கிளியரா இருந்தோம்னா, ஏன்னா நமக்கு சாஸ்திரம் தான் ஃபர்ஸ்ட் இது, குரு ரொம்ப முக்கியம். நல்ல குரு அடைவதுன்றது ரொம்ப ரொம்ப நம்ம தேர்ந்தெடுத்துதான் குரு கிட்ட போகணும். வெறுமை நல்லா பேசுறாரு, மூணு நேரம் பொழுது போனது இல்லைன்றதுக்காகலாம் போய் நம்ம ஒருத்தர குருவை ஏற்றுக்க முடியாது. சொல்ல வந்த விஷயத்த சொல்லணும். பட் அதனால யூ வெரி கிளியர், யூ ஹேட் எக்ஸசைஸ் அவர் புத்தி, அதை கொடுக்கப்பட்ட ஒரு ஃபேக்கல்ட்டி, அதை நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணி யூ ஹேட் சூஸ் நான் ஆச்சாரியா குரு. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு இது கேட்டேன் விமரணா சொன்னான்றதுக்காகலாம் போய் ஏற்றுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணாலும் கேட்கணும் அர்ஜுன், ஏவன் முக்தகா பார்த்தகா, இப்படி சொல்லப்பட்ட பார்த்தனானவன் நிசங்க கர்மானுஷ்டான ரூப கர்மயோக சாத்திய சித பிரஜதாயாக. சித பிரஜதான்றது ஒரு ஸ்டேட் இல்லையா, மேன் ஆஃப் ஃபர்ம் விஸ்டம். அது எப்படி கிடைக்கும்? நிசங்க கர்மானுஷ்டான ரூப, நிசங்க கர்ம அட்டாச்மெண்ட் இல்லாம கர்மாவை பண்ணி பண்ணி கர்மயோக சாத்திய, அப்படிப்பட்ட கர்மயோகத்தினால சாதிக்கப்பட வேண்டிய சித பிரஜதா. அது என்னது? யோக சாதன பூதாயாக சுரூபம். யோக சாதன பூதான ஆத்மாவலோகனம், அதை கொடுக்கக்கூடியது அதுதான். அது சித பிரஜ்ஞசிய அனுஷ்டான பிரகாரம் பிரச்சதி. அப்ப எப்படி இருப்பான் அவனுடைய காண்டாக்ட் எப்படி கேட்கிறான். அர்ஜுன உவாச்ச சித பிரஜ்ஞஸ்தகா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ சிததி கிம் பிரபாஷேத இமாசீத வஜேத கிம் சித பிரஜ்ஞஸ்தகா பாஷா. எப்படி பேசுவான் முதல்ல இல்லையா? சமாதிஸ்தஸ்ய கேசவ, எப்படி அவன் வந்து சமாதி, சமாதினா இந்த இடத்துல அந்த ஃபர்ம் மைண்ட், சஞ்சலமா இல்லாத ஒரு மனசு எப்படி இருப்பான். ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத, முதல்ல வந்து கா பாஷான்னு சொன்னப்ப லாங்குவேஜ் இல்ல அவனுடைய வே ஆஃப் திங்கிங் அம்மா அர்த்தமா இருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன பேசுவான், கிம் பிரபாஷேத கிமாசீத பிரஜேத கிம், எப்படி நடந்துப்பான்னு தாத்பரியம் மொத்தமா என்னன்னு கேட்டா, ஹவு டு ஐடென்டிஃபை ஏ சித்தப்பிரஜ்ஞானு, இல்ல லட்சணம் என்ன லோகத்துல லட்சணம் சொல்ல சொன்னாலும், பசுமாடுன்னு எப்படி இருக்கும்னா பசுமாடு ரெண்டு கொம்பு இருக்கும், அதுக்கு என்ன இருக்கும் ஒரு அந்த டியூ லேப்னு சொல்லுவா, அது மாதிரிலாம் இருக்கும், எல்லாம் இருந்தா பசுமாடுன்னு சொல்ல போனோம். அது மாதிரி சித்த பிரஜ்ஞன் எப்படி இருப்பான்னு கேட்கறான். அதுக்கு கிருஷ்ணன் சொல்ல போறாரு, இப்போ சமாதிஸ்தஸ்ய சித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா கோ வாச்சகா சப்தா தச்ச சொரூபம் கீதிஷம் நித்யர்த்தா சித பிரஜ கிஞ்ச பாஷனாதிக்கம் கரோதி. அதாவது அப்படி மைண்ட் கண்ட்ரோல்டா இருக்க வேண்டிய பேச்சு எப்படி இருக்கும், அவனுடைய நிலையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன, கோ வாசகா சப்தா வாட் வேர்ட்ஸ் கேன் டிஸ்கிரைப் ஹிம் தஸ்ய சுரூபம் கீதிஷம் நித்யர்த்தா, அவனோட நேச்சர் எப்படி இருக்கும், அப்புறமா கிஞ்ச பாஷனாதிக்கம் கரோதி. இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா இதே புரிஞ்சிடும். மதுரகவி அழகர் என்ன பண்ணாருன்னா, பகவான் கிருஷ்ண பகவான் இருந்தப்பவே லோகத்தில் இருந்தப்பவே மதுரகவி இருந்தார், அவர் சமகாலத்தவர் இருந்தாலும் பகவானை நேராக போய் அடையிறதுக்கு அவருக்கு இது இல்லை, குருமுகமாக போன்றதுக்காக அவர் ஆசைகள் எதிர்பார்த்துட்டு இருந்தார். அப்போ நார்த் இந்தியாவுக்கு போகிறார், குஜராத் இதெல்லாம் போகிறார், போனால் அவருக்கு ஒரு சோதியானது தெற்கு பக்கம் தெரியறது. அப்போ அந்த சோதியினால் அவர் ஒரு ஈர்க்கப்பட்டு வரார், வந்தால் அந்த திருக்குறுகூரில் அந்த புளிய மரத்துக்கு அந்த சோதி வரைஞ்ச உடனே, அப்ப அந்த புளிய மரத்துல பார்த்தா ஆழ்வார் உட்காந்துருக்க, அப்ப ஆழ்வார் தான் அந்த இதனால தான் சோதி தெரிஞ்சிருந்தவருக்கு. இப்ப சித்த பிரஜையோட ஆழ்வார் எழுந்திருக்காரு. இப்போ இப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது இவர் எப்படி இது பண்றதுன்னா, அப்போ அந்த கேள்வி கேட்கறது, சிற்றதன் மேய்த்து சிறியது கிடந்தால் எத்தை தெரிஞ்சு எங்கே கிடைக்கும்னு, உடனே பதில் வருது அத்தை தெரிஞ்சு அங்கேயே கிடைக்கும்னு. இதுதான் பெரியவா பேசிக்க லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் இதுதான். அப்ப தெரிஞ்சிருந்து இவர் தான் ஆச்சாரியன்னு உடனே நமஸ்காரம் பண்ணார். அவள் தான் பெருமாளையை விட்டுட்டா இருக்கும். முதல்ல என்ன பண்ண, ஆச்சாரியன் மூலம் பெருமாள் அடையலாம், தேவமற்ற அறியேன்னு அறிப்போம். ஆச்சாரியன் நடந்த உடனே எனக்கு பெருமாளே இவர் தான் அப்படின்னு, அப்படி அப்படி ஒரு இது விருத்தி விசேஷக விருத்தி விசேஷக விசேஷ கதனேன ஸ்வரூபமபி உக்தம் பவதி இது விருத்தி விசேஷ உச்சதே. அதாவது காண்டக்ட சொன்னா நேச்சர் தெரிஞ்சிடும், ஸ்வரூபம்னா நேச்சர், காண்டக்ட்னா விருத்தி, விருத்தியை சொன்னாலே சொருபமும் தெரிஞ்சும் சொல்லிட்டு விருத்தியை மட்டும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுல ஒரு இன்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அடுத்த வாரம் அந்த நாலு நிலையை சொல்றேன். ஏன்னா யோக சாஸ்திரத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு, அதாவது வைராக்கியம் தான் அந்த நாலுத்துக்கும் பேசிஸ். அதில் வைராக்கியம்னா என்னன்றத யோக சாஸ்திரம் சொல்றது, திருஷ்டானுஷ்டிக விஷய வித்ருஷ்ணசிய வசீகார சம்யா வைராக்கியம். வைராக்கியம் என்னன்னு கேட்டா திருஷ்ட அனுஷ்டிக்க, திருஷ்டம்னா நம்ம இங்க நம்ம புலன்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். ஆனுஷ்ரவிகம்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறது, நமக்கா தெரியல கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது ஸ்ருதி மூலமா ஸ்வர்க்கம் இத்தியாதிகள்லாம். நமக்கு இந்த காலத்துல ஸ்வர்க்கம்லாம் அட்ராக்ஷனே இல்லை, ஏன்னா இங்கேயே நிறைய மாட்டிட்டு இருக்கோம். அந்த காலத்துல இதுல துக்கமா இருக்கு சொர்க்கத்துக்கு நினைச்சா நமக்கு இங்கேயே பைண்ட் பண்றதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதனால சொர்க்கத்தெல்லாம் பார்த்து யாரும் யோசிக்கிறதே இல்லை. இதையே பூலோக சொர்க்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இவைகள்ல வித்ருஷ்ணா வித்ருஷ்ணா ஒரு டிசைர்லெஸ்னஸ் டிசைர் இல்லாம இருக்க ஸ்டேட் இருக்கு, அதுதான் வைராக்கியம். யோக சாஸ்திரமானது பதஞ்சலி மாதிரி யோக சூத்திரம் பண்ணார், ஆனா யோக சாஸ்திரத்துக்கு ஹைரண்ய கர்ப்ப சாஸ்திரம்னு பேர். ஹிரண்ய கர்ப்பானா பிரம்மான்னு சொல்ற அவர்கிட்ட வந்த சாஸ்திரம் அது, அதனால ஹைரண்ய கர்ப்ப சாஸ்திரம் அதுக்கு பெயர். இருந்தாலும் யோக சாஸ்திரத்தை கண்டனம் பண்ற வேதாந்திகள் ஏன் கண்டனம் பண்றான்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பண்ற யோகா என்னன்னு கேட்டா உடம்ப நம்ம சரியா வச்சுக்கிறது இல்லை, அதனால யோகா பண்ணிட்டு இருக்கோம். உடம்பு சரியில்லாததுனால யோகா பண்ணிட்டு இருக்கோம். ஏன் உடம்பு சரியில்லைன்னா உடம்பு யூஸே பண்றது இல்லை, சொகுசா இருந்துட்டு இருக்கோம். ஒரு வயசுக்கு அப்புறம் அது படுத்த ஆரம்பிக்கிறது, அது சரி கை வலி காலையும் யோகா பண்ணிட்டு இருக்கோம். யோகா சாஸ்திரம் அதுக்கெல்லாம் வந்தது இல்லை, இதெல்லாம் இன்சிடென்டலா இருக்கக்கூடிய விஷயங்கள். யோக சாஸ்திரம் எதுக்கு வந்தது கேட்ட அஷ்டாங்க யோகம் பண்ணது மோட்சத்துக்காக வந்தது. ஆனா அவா சொல்ற மோட்சம் பண்ண கைவல்யம், பிரகிருத்தியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, ஸ்வரூபத்திலேயே இருக்கிறதா கைவல்யம் பேருக்கு. அதனால யம நியம ஆசன பிராண பிராணாயாமன்னு போறது, நம்ம ஆசனாவே தாண்டறது இல்லை இன்னைக்கு, அங்கேயே இருந்துடும். பிராணாயாம பத்தி யாருன்னா போறதே இல்லை. அப்போ இவா ஏ அதை கண்டிக்கிறான்னு சொன்னா, அது சாங்கிய சாஸ்திரத்தை ஒத்து இருக்கு. பிரகிருதி தானா இவால் வருதுன்றா, ஈஸ்வரன் சரியா பிரதிபாதனம் பண்ணல, வேதாந்திகள் மாதிரி பிரம்மத்தை ஒத்துக்கல, அதனால அதை கண்டனம் பண்றா. ஆனா யோகா பிராக்டிஸ் இருக்கு, அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஏன்னா அஷ்டாங்க யோகமானது எல்லாருக்கும் தேவை, வேதாந்திகளுக்கும் யோகமானது தேவை. இப்ப கிருஷ்ணர் உலகம் சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் அடையறதுக்கு யோகா தான் ஹெல்ப் பண்ண போறது. யமநியம ஆசன பிராணாயம் தான் அதுக்கெல்லாம் தேவை. நம்ம வைதிக கர்மாலேயே இந்த யமநியம ஆசன பிராணாயமெல்லாம் உள்ள அடங்கி இருக்கு. யமநியமன் என்ன, காதலேருந்து குளிச்சுட்டு வெறும் வயதுல எல்லாத்தையும் பண்றோம் இல்லையா, அதுதான் யமநியமே ஸ்ரத்தையா பண்றது. அடுத்து என்ன பண்றா, ஒரு ஒரு வைதிக கர்மம் பண்றதுக்கு முன்னாடியும் ஆஜமனம் பிராணாயமும் சொல்றாரு வாத்தியார். ஆஜமனா எப்படின்னா பிராணாயமா அப்படின்னு போயிட்டு இருக்கோம் நம்ம, அதனால பெனிஃபிட்டே இல்லை. பிராணாயமம்னா நிறுத்தி பண்ணணும், ஆசனம்னா உட்கார்ந்து அதுக்கு ஒரு ஆசனம் இருக்கு பண்ணணும், எல்லாம் விதிச்சிருக்கு. ஸோ யோகா பிராக்டிஸ்ன்றது வைதிக கர்மாலே உள்ளடங்கியது தான். இதனால பிலாசபி ஆஃப் யோகா இருக்கு இல்லையா, அதை தான் கண்டிக்கிற. அது கைவல்யம்னா அவன் ஒத்துக்கிறது இல்லை. இப்ப அவ சொல்ற வைராக்கியத்துல, வைராக்கியம்னா வித்ருஷ்ணதா, ஆசை இல்லாம இருக்கிறது. ஆசை இல்லாம இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம், ஒண்ணு கோபத்தினால கூட இருக்கலாம், சில பேர் வைராக்கியமா இருப்பா. நேத்துவத்து சொல்லிட்டு இருந்தார் அப்பா பிள்ளைகள் பேச்சுவார்த்தைகள் பல வருஷம் வைராக்கியமா சண்டை போட்டுட்டாலாம், இதெல்லாம் வைராக்கியமான, இதெல்லாம் அசடுத்தனால வைராக்கியம் இல்ல. இதெல்லாம் ஞானபூர்வகமா ஒரு விஷயத்தை திரும்பி பார்க்காம இருக்கிறதா வைராக்கியம். எனக்கு இந்த வஸ்து வேண்டாம், இதை அடைஞ்சு எனக்கு ஒண்ணு அடைய வேண்டியது இல்லை, அப்படி இருக்கிறதா வந்து வைராக்கியமே தவிர, லோகத்துல சொல்ற வைராக்கியம் எல்லாம் வந்து வைராக்கியமே இல்லை. அப்படிப்பட்ட வைராக்கியம் வந்து ரெண்டு விதமா இருக்கு, அப்பறம் பரம், லோ லெவல் ஹை லெவல் இருக்கு. அந்த அப்புறம் இருக்கு அது நாலு லெவல்ல இருக்கு, யதமானஹா வெதிரேகஹா ஏகேந்திரியஹ வசீகாரஹ, நாலு இருக்கு. இந்த நாலுக்கு தான் இந்த நாலு ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு இப்போ. அதாவது 55 56 57 58 இருக்கு இல்லையா, இந்த நாலு ஸ்லோகமும் இந்த நாலு லெவல வைராக்கியத்தை குறிக்கிறதுன்னு வேதாந்த தேசிகர் மட்டும்தான் சொல்லியிருக்கார். பாஷ்யக்காரரே உள்ள டீடைல்ஸ் போகல, வேற எந்த இன்னைக்கு அதான் புத்தகம் பார்த்துட்டு இருந்தேன், வேற வேற கமெண்டேட்டர்ஸ்லாம் இந்த இந்த ஆஸ்பெக்ட கொண்டு வரவே இல்லை. ஆக்சுவலா இந்த நாலு அப்பற வைராக்கியத்தை இங்க மேட்ச் பண்ற, அதாவது யதமான வெத்திரேக ஏகேந்திரிய வசிகாரம் சொல்லிச்சு, யதமான ஃபர்ஸ்ட் லெவல், வெத்திரேக ரெண்டாவது லெவல், ஏகேந்திரிய மூணாவது லெவல், வசீகாரன் ஃபோர்த் லெவல். பட் கிருஷ்ணர் முதல்ல சொல்ல போறது வசீகார சம்யா, 55 தான் வந்து ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் சித்தப்பிரஜா. அதாவது சித்தப்பிரஜாக்கு நாலு லெவல் சொல்றாரு. சித்தப்பிரஜா எப்படின்னு கேட்டா அது நாலு ஸ்டெப் ஏறி போகணும்னு சொல்லச்சு. ஹையஸ்ட் லெவல் வந்து 55 சொல்றது, 56 வந்து அதுக்கு கீழ் லெவல், 57 அதுக்கு கீழே, 58 வந்து பேசிக் லெவல், யதமானகன் அதுக்கு பேர். இப்படி இதெல்லாம் அடைஞ்சா என்ன ஆகும் கேட்டா, அதற்கு மேலதான் அந்த பர வைராக்கியம், அது 59 சேர்க்கலாம்னு தோன்றது. அந்த பர வைராக்கியம் இருந்தா ரசோபி நிவர்த்ததேங்கிறார், கடைசியில விஷயங்களே வந்துட்டு போயிடுறதான். அது விஷயங்கள் ஏன் ஒருத்தர் அடையிறதுன்னு கேட்டா, இவனுக்கு நம்மளால பிரயோஜனம் ஆகும். சாங்கியத்துல சாங்கியசாஸ்திரம் சொல்றான், பிரகிருதி தான் ரொம்ப சுகுமார தர்மம் அப்படிங்கிறான். பிரகிருதி தான் அந்த நேச்சர் இருக்கு, அதை போல ஒரு வாக்கள் எதுக்கும் கிடையாதுங்கிறான். அது என்ன பண்றதுன்னா, பிரகிருத்தியானது ஃப்ரீடமா பிரகிருதி தான் கொடுக்கணுமா. எப்படின்னு கேட்டா, ஒரு டான்ஸ் நம்ம பார்க்க போறோம் வச்சுக்கோங்க, டான்ஸ் நம்ம பார்க்க போறோம், நல்லா ட்ராமா முடிஞ்சிருத்து, பரம சந்தோஷம் பார்த்தவாளுக்கு. அப்படி முடிஞ்ச உடனே டான்ஸர்ஸ் என்ன பண்றான், திரும்பி போயிடுறாளோ. அது மாதிரி பிரகிருத்தியே புருஷனை விட்டு போயிடுறான் லாஸ்ட்ல. இனிமேல் இவன் நம்மளால இவனுக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு போறதான். அப்படி ஒரு வார்த்தை சொல்றா சாங்கிய சாஸ்திரத்துல, அது கம்பாரிசன் பண்றதுக்காக. அப்படி அப்படி ஒரு வைராக்கியத்தோட ஒருத்தர் இருந்தான்னா விஷயமே அவன்கிட்ட போகாது ஆப்ஜெக்ட்ஸ்லாம். ஏன்னா இவன் ஒன்றும் யூஸ் இல்லை, அப்ப அவனை எடுத்துக்க மாட்டான்னு அது அவங்களே போயிடுமா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தி இருக்குன்றார். இதை வந்து அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்காக தான் இப்ப நிறுத்தினேன். இந்த இந்த நாலு ஸ்டேட்டையே எப்படி டிஸ்கிரைப் பண்ற, எப்படி இதோட ஒத்து போறதுன்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். 55 அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணணும். நம்ம கவிதா சிவசிம்ஹாய கல்யாண குணசாயினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.